श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकटेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्यपर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वेदवेद्ये परे पुंसि दासे दशरथात्मजे वेदप्राचेतसादासी साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्चवधं निशामयध्वम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजारुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाकरविनाशकरं नमामि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या कर्मव्योमभास्करः उत्तममर्तलममैत्तदोरिट्टणुविरैत्तगनयान् अत्तिरलरक्कन्मुडिपत्तुमुरुकोत्तिनौदिर्ततिरणोन् मत्तुरुविघुत्वदयमैत्तगणैवैत्तदुणुम् अत्तनिडमाम् अत्तिगिरिपत्तर्विनये त्वत्तरवरुक्कुं मणि अत्तिगिरिये समस्त கல்யாணகுணங்களும் கூடின பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே அனுபவிக்கிறதுக்காக இதிகாச புராணங்கள் எல்லாம் இருக்கு. இது மொத்தமும் குணானுபவம் தவிர வேற எதுவும் கிடையாதாம். ஸ்ரீராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் இன்னும் பாகவதாதி புராணங்களாகட்டும் எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய திவ்ய லீலைகளையும் திவ்ய லீலைகள் மூலமாக அவனுடைய குணங்களையும் தான் அனுபவிக்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் அருள் செய்யும் போது சகஸ்ரநாம பாஷ்யம் அப்படின்னு நாம் சொல்றோம், பகவத் குணதர்ப்பணம் அப்படின்னு திருநாமம் வச்சார். எம்பெருமானுடைய குணங்களை காட்டுற கண்ணாடியாம் விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது. வெறும் பெயர் இல்லை, மொத்தமும் குணங்களை காண்பிக்கிறது. யானி நாமானி கௌணானி அப்படின்னு தானே இருக்கார் இதுலயே. கௌணம் குணங்களாலே வந்த நாமத்தை தான் அவர் சொல்லியிருக்கார். அதனால ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் போதும் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சு ஆச்சரியமா ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். இந்த பதம் என்ன அர்த்தம்ங்கிறது இருக்கட்டும், எப்படி வியாகரணத்துல வந்ததுன்னு இருக்கட்டும், என்ன குணம் அந்த குணத்தை புராணத்துல நம்ம எந்த இடத்துல சேவிக்க முடியும் அப்படிங்கறதையும் அனுபவிக்கிறார். அதே மாதிரிதான் பிராட்டியை பத்தி ஸ்தோத்திரம் அருளி செய்த போது ஸ்ரீஸ்துதி ஸ்ரீஸ்தவம் இப்படி எல்லாம் பொதுவா பிற இடங்கள்ல பெயர் இருந்தா கூட ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு பேசாச்சார். பிராட்டியினுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு. எல்லாரும் குணங்களை அனுபவிக்கிறான், எல்லா ஸ்துதியிலுமே குணங்கள் தான் இருக்கு, ஆனா அது பெயர்லயே தெரியணும்னு அவர் ஆசைப்படுறார். இந்த பெயரை பார்க்கும் போதே இந்த விஷயம் இதுல இருக்குன்னு தெரியணும், இது நிர்குணம் இல்ல அப்படின்னு தெரியணும். எங்களுடைய பரபிரம்மம் பரமாத்மாவானவர் நிர்குணம் அல்ல, அவர் திருமேனி இல்லாதவர் இல்ல, ஆச்சரியமான குணங்க அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவர் அப்படிங்கறது தெரியணும். அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல அனந்த கல்யாண குணாகணம் அனந்த கல்யாண குணங்கள் பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல குணத்துலதான் ஆரம்பமே. போன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தன்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதான் சொல்லும் போது ஒரு குணத்திலேயே இன்னொரு குணத்தை வச்சு பேசுறார். முதலே தர்மஜ்ஞ அப்படிங்கிறார், தர்மஜ்ஞனும் யார்? இப்ப தர்மஜ்ஞனும்னா கூட ஏதோ ஒண்ணு இருக்கு, கிருதஜ்ஞ அப்படின்னா கூட ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த குணங்களை சொல்லி மாளவே இல்லை. பாலகாண்டத்திலையும் அப்படிதான், அயோத்தியா காண்டத்திலையும் அப்படிதான். அங்கங்க பல இடங்கள்ல எம்பெருமானுடைய குணங்களை நாமளும் அனுபவிச்சுட்டே வரும். அழகா இதுல ரகுவீர கத்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்யும் போது தேசிகன் அதிகமாக ஈடுபட்ட குணம் எது அப்படின்னு கேட்டா வீரம் அப்படிங்கிற குணம். ஸ்ரீராமனுக்கு குணமான்னு சொல்றபடினாலே தயைதான் ரொம்ப பிரதானம், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. வீரமா ஈரமா அப்படின்னு கேட்பார் தமிழ்ல, வீரத்தை காட்டிலும் ஈரம்தான் முக்கியம். ஆனாலும் இந்த அவதாரத்துல எம்பெருமானுடைய வீரம்ங்கிற குணத்துல ரொம்ப ரெண்டா அனுபவிக்க முடியும் அப்படின்னு அதை பிரதானமா வச்சிருக்கா போல தோன்றது. ஏன்னா கடைசியில இந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர் வைக்கும் போது பட்டத மகாவீர வைபவம் சுதியா, மகாவீரனுடைய வைபவம் இது என்ன அருளி செய்தார். அந்த வீரத்துக்கு ஏத்த மாதிரி எம்பெருமானுடைய வீரம் அப்படின்னா அந்த வீரத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கான ஒரு நடை வேணும், அந்த நடையிலேயே அந்த கத்தியம் பூர்த்தியா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல அந்த பாஷையை சொல்லும் போதே அந்த குணம் தெரியணும், அர்த்தம் இருக்கட்டும், சப்தத்தை சொல்லும் போதே அது தெரியணும். ககநஜர கனககிரி கரிமதர நிகமமய நிஜகருட கருத நில லவகலித விஷவதன சரகதன கருத்மான் வரத சொல்ற கத்தியம் சூர்ணிக. ககநஜர கனககிரி கரிமதர நிகமமய அப்படி அப்படி சரகு அடிச்சுன்னு கருத்மான் வரா மாதிரி இருக்கணும். அதுல அப்படி ஒரு பெருமை சம்ஸ்கிருத பாஷைக்கு உண்டு, தமிழ்லயும் உண்டு, கம்பராமாயணத்திலயும் அப்படிதான் இருக்கு. எம்பெருமானுடைய வீரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயான் ஆரம்பிக்கிறார் இல்லையோ, ஜெய ஜெய மகாவீரன், மகாவீரனுக்கு தானே ஜெய ஜெயன்னு சொல்ல முடியும். ஒரு ஜெய சப்தமே அவனுக்கு தானே பொருத்தம், இன்னொருத்தருக்கு அது பொருத்தம் ஆகாது. மகாதீர தௌரேயா அப்படின்னு வீரன் தீரன் இதை அனுபவிக்கிறார் பிரதானமா. வீரா சத்யவிரதா நடுவில் ஒருத்தல வீரா அப்படின்னு ஒண்ணு வருது. பிரதிசயன பூமிகா பூஷித பயோதி புலினா, அதுக்கு முன்னாடி சொல்லும் போது ஒரு இடத்துல வீரா சத்யவிரதா விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணும்போது வீரா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அங்குல்யக்கிரேன் தான் ஹன்யாம் அப்படின்னு விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணும்போது சுக்ரீவனுக்கு பெருமாள் அருள் செய்தார். பிருத்திவியாம் பூமியில எந்தெந்த ராட்சசர்கள் தானவர்கள் இன்னும் ஆகாசத்தில் இருக்கிறவர்கள் யார் வந்தாலும் என் விரல் நுனியாலே நான் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்றார் பெருமாள். தன்னுடைய பரமாத்மத்தை பிரகடனம் பண்ற இடமான அதை வச்சிருந்து வீரா அப்படிங்கிறார். நடுவுல அசகாய சூரா அனபாய சாகசா, ஜனஸ்தானத்துல 14,000 பேரை வதம் பண்ணும்போது அசகாய சூரன்னா இவரை தான் சொல்லணும். ஒரு சகாயம் தேவையில்லாத ஒரு சூரன், நூறுத்தரே தேவையில்லை அப்படி ஒரு சூரன் அப்படிங்கிறார். இது அப்படியே தமிழ்ல சொல்லும் போது தோலாத தனி வீரன் அப்படிங்கிறார் ஸ்ரீராமனை தான் சொல்றார். தோலாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் கோயில், ராமனே சேவிச்சபடினார். தனி வீரன், தனியா அசகாயமா ஒரு வீரனா இருக்கிறவர், ஆனா தோற்க மாட்டான். தோலாத தனி வீரன் அப்படின்னு துணையான வீரனுக்கு துணையான கோயில், இது ஒரு வேடிக்கை. தோலாத தனி வீரன் அப்படின்னா இவர் தனியாவே ஜெயிப்பார், தோற்கவே மாட்டார், ஆனா அவருக்கு துணைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானா விபீஷன். இவருக்கு துணை தேவையில்லை, ஆனா விபீஷன் நான் உமக்கு துணையாயிருக்கேன் அப்படின்னு துணையாயிருக்கேன்னு வரைச்ச அவனை சேர்த்துண்டார் கைங்கரியமா. கைங்கரிய தானே பண்றேங்கிற பெருமாளுக்கு. அப்ப பெருமாளுக்கு நம்ம கைங்கரியத்தினால ஆக வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னா கூட கைங்கரியத்தை பெருமாள் ஏத்துக்கிறதையா. அப்ப துணையான வீடனருக்கு துணையான கோயில் அப்படின்னா தோலாத தனி வீரனுக்கும் துணையா நான் கைங்கரியம் பண்றேன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனையும் அங்கீகரிச்சு ஏற்றுக்கொண்டவர் பெருமாள், அவனுக்கு துணையான கோயில் அப்படிங்கிற அந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அழகா இருக்கும். தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனற்கு துணையான் கோயில் அப்படின்னு. அப்படி எம்பெருமானுடைய வீரத்தை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம். சரணாகதி பண்றவாளுக்கு வீரம்லாம் எதுக்கு, எம்பெருமானுடைய கருணை தானே முக்கியம். தயாசதத்துல சொன்ன மாதிரி அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த வீரம் இருக்கிறத நம்பிதான் நாம சரணாகதி பண்றோம், அவனால எதையும் ஒழிக்க முடியும் அப்படின்னு. நம்மளுடைய சத்துருக்களை எல்லாம் ஒழிக்க முடியும். எப்படி ஆனால் ஆசிரியருடைய சத்துருக்களை ஒழிக்கிறானோ ஸ்ரீமத் ராமாயணத்துல, அந்த மாதிரி நம்முடைய சத்துருக்களான பாவங்களையும் மொத்தத்தையும் அவனால் ஒழிக்க முடியும். அனாதிகாலமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக செஞ்ச பாபத்தை எல்லாம் ஒரு காலத்தில் ஒழிச்சுட முடியுமாண்ணா, அப்படி கூட நடக்குமாண்ணா அப்படின்னா 14,000 பேர் ஒரு முகூர்த்தத்தில் கொல்ல முடியுமாண்ணா, அது மாத்திரம் நடக்குமாண்ணா, அது நடக்கும்னா அப்ப இதுவும் நடக்கும். அங்க எப்படி நடத்தி காமிச்சாரோ அவரால் முடியாதது கிடையாது, அப்ப இதுவும் நடக்கும். அப்ப அந்த வீரமும் நமக்கு தேவை. நலவனமி அமிர்தன்னு பாபரா சிம்மதியம் அப்படின்னு சொன்னார். நீ இன்னைக்கு 14,000 பேரை கொன்ன மாதிரி என்னுடைய ஹிருதயத்துல இருந்து என்னுடைய பாப கூட்டத்தை கொண்டு, இது எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, இதையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அங்க பிரார்த்திக்கிற மாதிரி அந்த வீரம்ங்கிறது இந்த அபிப்பிராயத்துல நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அப்படி சுவாமி தேசிகன் ஈடுபட்ட அந்த ஆச்சரியமான ஒரு வீரம் அப்படிங்கிற குணத்தை யுத்த காண்டத்துல அழகா பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பொதுவா பார்த்து சாதாரணமா பார்த்தா கூட இங்க ஒத்து ஒருத்தனா வரும்போது எம்பெருமான் எப்படி எல்லாம் அவனை யுத்தத்துல ஜெயிக்கிறார், தான் நேரம் ஜெயிக்காமல் தன்னுடைய சேனையை கொண்டு வந்து குரங்குகளை கொண்டு வந்து ஜெயிக்கிறார், எல்லாம் தாண்டி கடைசியில குரங்குகளை மீறி இவர்கிட்ட வந்தாதான் உண்டு. ஆனால் இவர் லங்கையில பிராகாரத்தை சுத்தி சைன்யத்தை நிறுத்தி வச்சிருக்கும் போது ஒரு பக்கம் அங்கதன் ஒரு பக்கம் ஜாம்பவான் இப்படின்னு 4 வாசல்ல இப்படி மாத்தி மாத்தி நிறுத்தி வச்சிருக்கும் போது முதல்ல சில ராட்சசர்கள்லாம் வராளே அவெல்லாம் இவாளை தாண்டி உள்ள வந்ததே கிடையாது, ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் வரைக்கும் காரியமே கிடையாது. ஏன்னா இவ அனுமதிச்சாதானே உள்ள போக முடியும், ஹனுமான மீறிதான் ஒருத்தர் உள்ள போக முடியும், அப்படின்னா யாராலையும் போகவே முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான சேனை வச்சுட்டு அவன்லாம் என்னென்னமோ நான் வீர தீர சூர பராக்கிரமன் அப்படின்னு அவன்லாம் சொல்லிட்டு இருக்கச்ச குரங்குகளை வச்சு ஜெயிக்கிறார். அக்ரிதச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய கோணிதாட்ச பகுவித ரக்ஷோ பலாத்யக்ஷ வக்ஷ கமாட பாட்டன படிம சாட்டோப கோபாவலேப கட்டுரட தடனிடம் கிருதி சட்டுல கடோர கார்முக. அக்ரிதச்சர வனச்சர ரணகரண, முன்னாடி யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது வானரங்களுக்கெல்லாம், அவர்கள நாங்க நிறைய யுத்தம் பண்ணிருக்கோம், நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இந்த குரங்குகளை வச்சு ஜெயிக்கிற அக்ரித்தச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய பூனிதாட்ச யுத்தமே எங்களுக்கு பண்ண தெரியாத மாணவர்களும் கோவிச்சுக்கள், மாணவர்களும் அதை பத்தி கஷ்டப்படுற எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது. மாணவர்களுக்கு உட்காந்து படின்னு சொன்னாதான் கஷ்டம், நீ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோ ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொன்னாதான் கஷ்டம், நாங்க பாத்துக்கிறோம் எங்க போக்கல விடுங்கோ அப்படின்னா கையில எது கிடைச்சதோ அது ஆயுதம். என்னன்னா பல அசுரர்களை இதுங்க என்ன பண்ண யுத்தகாண்டத்தில் பார்த்தா பல அசுரால கொன்றது எப்படி தெரியுமோ, அவன் மேல ஏறி விழுந்து அவன் காதை கடிச்சு மூக்க கடிச்சு இப்படிதான் யுத்தம். இதுங்களுக்கெல்லாம் எல்போடு ஒண்ணு தெரியாதோ இல்லையோ, யுத்தம் பண்ண தெரியாது, யுத்தத்துக்கு எல்போடுங்கிற மாதிரி வானரங்களுக்கெல்லாம் பெருமாள் வந்து ஒரு எல்போடு மாட்டி அனுப்பிச்சுட்டேன், நீங்களாம் யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு. எல்போடு மாட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எதிர இருக்கிறவன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம், இவாளுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ எதிர வரவன் ஜாக்கிரதையா வரணும், அது அவன் புரிஞ்சிக்கல. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு யுத்தம் மாணவர்களை வச்சுட்டு பெருமாள் அழகா நடத்தி காமிக்கிறார். பகவத் சங்கல்பத்தினாலே யாராலும் எதுவாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லா தெரியுது. லங்கையை சுத்தி இந்த சேனை வந்தபோது ராவணன் கொஞ்சம் பயந்து அவன் சில தூதர்களை எல்லாம் அனுப்பிக்கிறான், பெருமாளும் அங்கதன தூதரை அனுப்பிக்கிறார். யுத்தம் ஆரம்பிக்க போறோங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக அங்கதன் கிட்ட போய் நீ போய் ராவணன் கிட்ட போய் சொல்லு யுத்தத்துக்கு தயாரா இருக்க சொல்லு அப்படின்னா கம்பராமாயணத்தில் அழகா வரும், தேவியை விடுக அன்றே ஆவியை விடுக அப்படின்னா ஒண்ணு தேவியை கொடுத்து அன்றே செருக்கழுத்து எதிர்ந்து தன் ஆவியை விடுக அப்படின்னு பெருமாள் சொன்னது. இந்த அங்கதன் என்ன பண்ணார், அங்க போய் ஒரு வாக்கியம் கூட சேர்த்துட்டார், இவர் சொன்னது அப்படியே தானே சொல்ல வேணும், ஒன்னு சீதா பிராட்டியை கொடுத்துரு இல்ல நேர யுத்தத்துக்கு வந்து நீ பிராணத்தியாகம் பண்ணு அப்படின்னு தானே சொல்லணும், பப புருஷ அப்படின்னு ஒண்ணு சேர்த்துட்ட, நீ புருஷனா இரு ஒரு ஆம்பளையா நடந்துக்கோ அப்படின்னு கூட சேர்த்துட்ட, ஒரு சக்கரவர்த்தி போய் சொல்ற காரியமா இது, உனக்கு முடிஞ்சா யுத்தத்துல வந்து நீ ஆம்பளையா நடந்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தால் அன்னைக்கு பஞ்சவட்டியில பெருமாளையும் லக்ஷ்மணையும் ஜெயிச்சுட்டு சீதையை நீ கொண்டு வந்திருக்கணும், அதுதான் உண்மையான ஆண்மைத்தனம். இவெல்லாம் ஓட வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் துரத்தி அனுப்பிச்சுட்டு இங்க எடுத்துட்டு வந்து இங்க பேச்சு பேசுறதுக்கே வழி இல்லையே. நீ பேசியிருக்கிற காரியம், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் வரும். கும்பகர்ணன் பேசுறான், நல்லா இருக்கு நம்ம கதை. பேசுவது மானம், சபையில வாய்க்கிழியே பேசுறோம். இடை பேணுவது காமம், ஆனா வெளியில பேசச்சு இந்த பேச்சு, ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள காமம். கூசுவது மானுடரை, பயம் யாருக்கிட்டனா குரங்குகள் கிட்டையும் மனுஷர்கிட்டையும் பயம். நன்று நம்ம நன்னா இருக்கு நம்ம ராஜ்யம் அப்படின்னு நிந்தை பண்றாங்க. அந்த மாதிரி லோகம் முழுக்க நிந்தை பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறபடியால அங்கதான் அதை ஒன்னு கூட சேர்த்து சொல்லிட்டாரு. முடிஞ்சால் நீ ஆம்பளையா இருந்தா வாங்க சொல்றவங்க நாம அந்த மாதிரி சொல்லிட்டாரு. கோபம் வந்துட்டு அங்கதான பிடியுங்கள் அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், அங்கதான பிடிக்க அப்படியே ஆகாசத்துல எழுந்தார். இந்த ரெண்டு நாள் நாலு பேரையும் உதறி தள்ளினார். ராவணன் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மேல ஒரு விமானம் இருக்கான், அந்த விமானத்தை எட்டி உதச்சார். அது பொடி பொடியா கீழே விழுந்தது. போங்கடான்னு வந்து சேர்ந்துட்ட இந்த இடத்துல. இதெல்லாம் பெருமாள் சொல்லல, இதை பண்ணிட்டு வான்னு சொல்லல. ஆனா அவருக்கு அத்தனை ஒரு உற்சாகம், அத்தனை உற்சாகத்தோடு பண்ண வேடிக்கை. ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு ராமாயணத்துல, இல்லாட்டா கூட காவியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்கதன் கிட்ட பெருமாள் சொன்ன அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, அவர் பிடிக்குன்னு ஓடி போய் ராவனுடைய அரண்மனைக்குள்ள குதிச்சு ராவண எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி ஓடி தேடினாராம். இவரை பார்த்து அங்க இருக்க ராட்சசர்கள்லாம் பயந்துட்டான். ஏற்கனவே ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு, அது தீ வச்சுட்டு போச்சு, இப்ப ரெண்டாவது குரங்கு வந்திருக்கு அப்படின்னு அது ஒருத்த மாட்டேங்கிட்டான். அவன் பிடிச்சிருக்கான். அவன் கேட்டான், என்ன வேணும் என்ன வேணும், நீ யாரு அப்படின்னு கேட்டான். அந்த ராட்சசன் அங்கதானே பார்த்து, நீ யாரு அப்படின்னா, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு, இல்ல முன்னாடி இங்க ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு, அது மாதிரி நீ யாரு குரங்குன்னு கேட்கணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு குரங்கு வந்துட்டு போச்சு இல்லையோ அதை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னாரா. ஏன் என்ன அப்படின்னா, அது என்னமோ லங்கைக்கு அரைக்குறையா தீ வச்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நாங்க போட்டு அடிக்கிற அடியில அந்த குரங்கு தப்பிச்சுன்னு வந்துட்டு லங்கைக்குள்ளேயே வந்துருத்தோம். நீயே அரைக்குறையா பண்ணிட்டு வந்தா மொத்தத்தை அன்னைக்கு நாசம் பண்ணிட்டு வந்தா நமக்கு காரியம் கிடையாது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அடிக்கிற அடியில தப்பிச்சுன்னு லங்கைக்குள்ளேயே திரும்பி வந்துருத்தோம். அதனால அதை தேடி இருக்கேன்னு உடனே அவன் அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சுட்டான். நாங்க அதுக்கே பயந்து இருக்கோம். வேடிக்கையா ஒரு ஸ்லோகம் இந்த மாதிரி அங்கத தௌத்தியம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். நேர்மையான முறையில் ஆரம்பிக்கணும், திடீர்னு ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக. அப்ப ஒரு சந்தேகம் வந்தது, இவர் அங்கதன தூத்த அனுப்பிச்சுட்ட ராவணனும் ஒத்துண்டுட்டான்னு வச்சுப்போம். சரி வாஸ்தவம் தான், நான் சீதா பிராட்டியை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒத்துண்டுட்டான்னு வச்சுக்கோம். அப்ப பெருமாள் வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண ரொழியோ அது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் எப்படி அனுப்பலாம், அவன் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புற, அவன் ஒத்துட்டான், சீதையை தேவியை கொடுத்துறேன்னா. அப்ப ராவணன் தானே ராஜா, அப்ப இவர் பண்ண பட்டாபிஷேகம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. கம்பராமாயணத்துல அழகா பதில் சொல்ற கேள்விதான் அவர் கேட்டிருக்க. கம்பராமாயணத்துல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீதான் ராஜான்னு சொன்ன வாக்கு என்ன ஆகும் அப்படின்னு விபீஷணே கேட்கிற மாதிரி வச்சிருக்காரு. பெருமாள் என்ன நினைச்சானா, இந்த ராஜ்யம் இல்லாட்டா என்னடா அயோத்தி ராஜ்யம் இருக்கு, நான் பரதன் கூடுன்னு சொன்னா உடனே கொடுப்பான், உனக்கு என்ன குறை, நீ ராஜாதான் பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அப்படின்னு பெருமாள் நினைச்சார். அத அழகா நினைச்சு சந்தோஷப்படுறான், இப்படி ஒரு பிரகிருதி இருக்காரு. ராவணன் ரெண்டு பேரும் அனுப்பிச்சான், சுகன் சாரணன் அப்படின்னு பெயர். இன்னொருத்தன் சார்தூலன், ஒருத்தன் வந்தா ஒற்றன் வந்து சொன்னவன். சுகசாரணர்கள் கிட்ட ஏற்கனவே ஒருத்தன் சுகன் வந்துட்டு போனான். மறுபடியும் சுகசாரணர்கள் கிட்ட நீங்க வந்து மாறு வேஷம் போட்டுன்னு போங்க அப்படின்னா, அவளா குரங்கு வேஷம் போட்டு நேர குரங்குக்குள்ள வந்து கலந்து விட்டான். இப்படி இப்படி இந்த குரங்குகள் எத்தனை பேர் இருக்கா, இந்த சைன்யம் எத்தனை, அந்த சைன்யம் எத்தனை, யாருக்கு என்ன பலம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அந்த குரங்குகள் கண்டுபிடிச்சிருக்கு, இவ ரெண்டு பேரையும் பிடிச்சு கட்டி போட்டுருக்கு. அது குரங்கு வேஷம் போட்டுந்தானு வந்தோம், நீங்கன்னா இப்படி கண்டுபிடிச்சுங்கோ அப்படின்னு கேட்டான். நீ குரங்கு வேஷம் போட்டுருந்தா ஆயிடுத்தான், குரங்கு மாதிரி நடக்க வேணாமா, உனக்கு நடக்க தெரியலையே, இந்த பக்கம் அந்த பக்கம் சொரிச்சுக்கணும், இப்படி இப்படி சொரிச்சுக்கணும், அதுல ஒழுங்கா பண்ண முடியும். பெருமாள் அவதாரம் பண்ண எல்லாம் அழகா பண்ணுவார். அப்ப ஒண்ணுங்க பண்ண தெரியும், பிடிச்சி கட்டி போட்ட உடனே அப்போ ஸ்ரீராமச்சந்திரன் எங்களை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தினான். பெருமாள் தான் காப்பாத்தணும். அப்பவும் பெருமாள் சிரிச்சுட்டே வந்த, இப்ப காப்பாத்துறதுக்கு இதான் நான் எதிர்பார்க்கிறேன், உங்க எல்லாருக்கிட்டே நான் இதான் எதிர்பார்க்கிறேன், ஸ்ரீராமச்சந்திரா காப்பாத்துங்கிறத. பரவாயில்ல, யாரும் இவர்களை அனுப்ப அடிக்க வேண்டாம்ட்ட, என்ன வேணும் உங்களுக்கு, யார் எத்தனை பேர் என்ன செய்தேன்னு பார்த்துன்னு சொல்லி எங்க ராஜா அனுப்பிச்சார், அவ்வளவுதானே. உடனே கூட்டார், அந்த சேனையில யார் யார் எத்தனை பேர் இருக்காங்கிறத இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காமிச்சுடுங்க அப்படின்ட்டார். அதனால என்ன கூட்டு போய் காமிச்சா, வா இத்தனை பேர் இருக்கா, நீங்க என்ன பாத்துக்கோங்க, போய் உங்க மகாராஜாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னா, மொத்தத்தையும் பார்த்துட்டு பெருமாளை கீழே விழுந்து சேவிச்சுட்டு ஜெய விஜய் பவா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அவள்தான் பெருமாளுக்கு நேரம் அங்க போய் ராவணன் கிட்ட போய் என்ன சொன்னா அப்படின்னா, ஆச்சரியம், ராவணன் கிட்டே முதல்ல ஜெய விஜய் பவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கொத்த பாத்துக்கிறான். அதனால அங்கேயும் அதே சொன்னோம், இங்கேயும் இதே சொன்னோம், இந்த கூட இங்க சொல்ல வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. மகாராஜா ஜெய விஜய் பவ, ஒரு சாதாரண யுத்தம் இல்ல, மகா யுத்தம் ஒண்ணு காத்திருந்தது, பெரிய யுத்தம், சாதாரணம் கிடையாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். சார்தூரனும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அங்கதன் திரும்பி வந்த உடனே யுத்தம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு விட்டார் பெருமாள். இவர்கள்லாம் லங்கைய முதல்ல உள்ளுக்குள்ள லங்கைக்குள்ள உள்ளுக்குள்ள போறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணா அங்க வாசல்ல காவல் காவல்காரன் இருக்காங்களோ அவெல்லாம் யுத்தத்துக்கு ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் உள்ளிருந்து ஒவ்வொரு ராட்சசர்களா வர ஒரு ஒரு சைன்யமா வெளியில வரு. சீதா பிராட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த சப்தத்தை கேட்ட உடனே. இதுக்கு நடுவில் இந்த ராவணன் என்ன பண்ணா, ஒரு மாயாவி வித்யுத் ஜிஹ்வன் ஒருத்தன், இந்த மாயாவியை கூட்டி சீதா பிராட்டியை ஏமாத்துறதுக்காக ஸ்ரீராமனுடைய சிரஸ் ஒண்ணு பண்ணி அதில் ஒரு வில்ல சொருகி வச்சு இவள் லங்கைக்கு வரதுக்கு முன்னாடியே இவளை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ராமனுடைய சிரஸ் இதுன்னு காமிச்சுட்டான். ஏமாத்துறதுக்காக பிராட்டியை கொண்டு கஷ்டப்பட்டு இருந்த. அப்ப அங்க சரமான ஒருத்தி, அவள் வந்து ஆறுதல் சொல்றா, இதெல்லாம் ஒன்னும் நீ நம்பவே நம்பாத, எங்க ஊர்ல இந்த மாதிரி மாயைகள்லாம் நிறைய உண்டு, மகாராஜா கிடுகிடுன்னு போய் எதுக்காக போறது தெரியுமோ, மந்திராலோசனை பண்றதுக்காக போற அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தினார். நீ போய் எனக்காக போய் பார்த்துட்டு வரையா என்ன நடக்கிறதுங்கிறத அப்படின்னு சீதா பிராட்டி அனுப்பிச்சார். உடனே கிடுகிடுன்னு அங்க போய் பார்த்துன்னு வந்து, ஒண்ணும் இல்லை, சைன்யம் தயாரா இருக்கு, பேரி சப்தங்கள்லாம் கேட்கறது பாரு. மகாராஜா ரொம்ப பதட்டத்தில் இருக்க, அந்த சமயத்தில் அவருடைய மாதா மகன் வந்து ஹிதோபதேசம் பண்ணாரா ராவணன் கிட்ட, நீ சீதாதேவியை கொடுத்துருன்னு. ஆனா அவர் சொன்னதையும் கேட்கல, இதெல்லாம் நான் கேட்டுன்னு வந்தேன்னு வந்து சொல்ற. சீதா பிராட்டிக்கும் ஒரு ஆறுதல் ஆச்சு. ராகாந்தே ருத்தலங்கஹ சுதபனி கதனஹ தும்ரதுக் வஜ்ரதம்ஷ்ட்ரம் பங்க்வா கம்பம் பிரஹஸ்தம் தசமுக மகுடம் கும்பகர்ணாதிகாயம். சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். இந்த யுத்த காண்டத்துல இருக்கிற யுத்தத்தை எல்லாம் ஒரு மணிக்குள்ள சொல்றதுக்கு இந்த ஸ்லோகம் தான் உபயோகப்படும். மொத்தத்தையும் சொல்லியிருக்க, அவர் சொல்றதை வச்சுதான் நாம சொல்ல முடியும். அழகான வழி. வால்மீகியோ ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிற யுத்தத்தை எல்லாம், பெரிய காண்டம் யுத்தத்தை, ஒண்ணு ஒண்ணும் இவ அஸ்திர பிரயோகம் என்ன அஸ்திரம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். ராகாந்தே ருத்தலங்கஹ, ஒரு பௌர்ணமி முடியும் போது அழகாக லங்கைய ரோதம் பண்ண ஆரம்பிச்சார், யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். சித பணி கதனஹ தூம்ரது வஜ்ரதம்ஷ்ட்ரம், யுத்தத்தில் ஆரம்பிச்சு முதல்ல இந்த தூம்ராட்சன் அவெல்லாம் வரணும். அதுக்கு முன்னாடி முதல் நாள் துவந்த யுத்தம்னு நடந்தது. துவந்த யுத்தம் யாருக்கு யார் யுத்தம் பண்றாங்கன்னு தெரியாது, மொத்தமா பொதுவா எல்லாரும் எல்லாரோடையும் அடிச்சுக்கிறான். இந்த துவந்த யுத்தம் நடந்தது, ராத்திரியும் யுத்தம் நடந்தது, இப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்திரஜித்துக்கு கோபம் வந்துருத்து. அவன் திடீர்னு நேரம் வந்து யுத்தம் பண்ணா அவனால ஜெயிக்க முடியல, இவளோட நேரம் யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசத்துல மறைஞ்சு நின்று அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சான். எங்கேந்து அஸ்திரம் வருதுன்னே தெரியல, என்ன அஸ்திரம் வரப்போறதுன்னு தெரியல. அப்ப அங்க மறைஞ்சு நின்று நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். மேலிருந்து ஸ்ரீ ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரையும் நாகாஸ்திரத்தினாலே கட்டு போட்டுட்டான். நாகாஸ்திரம்னா சர்ப்பங்களே அஸ்திரம், அது மந்திரத்தினாலே கட்டு போடுறது. மந்திரத்தினாலே சர்ப்பாஸ்திர பிரயோகம் பண்ணி பெருமாளையும் இளைய பெருமாளையும் சேர்த்து கட்டி போட்டுட்டு காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேரம் போய் ராவணன் கிட்ட போனான். அப்பா காரியம் முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் கட்டுப்பட்டாச்சு, நாகாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் எழுந்ததா சரித்திரமே கிடையாது, அதனால யுத்தம் முடிஞ்சு போயிடுதுன்னு தான், இமே ஒண்ணும் கிடையாது, பாக்கி இருக்கலாம் ஓடி போயிடுவான்னு கொஞ்ச நாள்ல கவலையப்படாதுங்கோ அப்படின்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராவணன் சரி யுத்தம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சு போச்சேப்பா, உன்னை போல வீரன் யாரு, யாரும் கிடையாது அப்படின்னு விட்டார். ராக்கா ஆரம்பத்துல முதல்ல பெரிய ஆபத்து, வானரங்கள்லாம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்கார். விபீஷணன் ஓன்னு அழுதாராம், சுக்ரீவன் ஓன்னு அழுதாராம், நமக்கு கதி எல்லாம் இனிமே என்ன ஆகும் தெரியலையே, இப்படி ரெண்டு பேரையும் கட்டு போட்டாலும் இனிமே நமக்கு என்ன கதி. சுக்ரீவன் ஆச்சரியம், இப்படிப்பட்ட மகாவீரர் எத்தனை தடவை நேரம் பார்த்திருக்கேன், இப்ப தரையில கீழே படுத்துட்டு கிடக்கிறாரு, கை கால் அசைக்க முடியாம, பேச முடியாம, கண்ணு திறக்க முடியாம, வாயால பேச முடியாம, அப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறார். அப்ப இனிமே நம்ம கதினா என்ன, நமக்கு ராஜ்யம் உண்டா கிடையாது, நாம திரும்பி போனோமா இல்ல இங்கேயே இருக்கணுமா, மேல யுத்தத்தை தொடரணுமா, நம்ம கதி இப்படி ஆயிடுச்சேன்னு ஓன ஆயிடற. விபீஷன் அப்புறம் மெதுவா ஆறுதல் சொல்ற, நன்னா பாருங்க கட்டுப்பட்டிருக்காளே தவிர முகத்துல ஒரு வைரூப்பியம் இல்ல, முகம் வந்து கோணலா போய் அப்படி எல்லாம் மாறி போகல, பிரசன்னமா இருந்துருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் வெறும கட்டுப்பட்டா மாதிரி நடிக்கிறாளா இருக்கும், கட்டுப்பட்டாளா இல்லையான்னு தெரியல, எல்லாமே மந்திரகதி தானே. அப்ப இது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுமையா நின்று பார்க்கலாம், பதட்டப்பட வேண்டாம், யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இப்படியே நின்றுருங்கோ, பொறுமையா நிக்கலாம் அப்படின்னு சைன்யத்தை எல்லாம் கூட்டி திரட்டி வச்சுட்டு இருந்துருக்கு. இதுல நடுவுல இந்த விபீஷண பார்த்தா வேற வானவர்களுக்கு திடீர்னு பயம் வந்துடும், ஏன்னா கிட்டத்தட்ட இந்திரஜித் மாதிரியே இருக்க, அதனால இவர் வந்தா மறுபடியும் வந்தா வந்துட்டானோ அப்படின்னு பயம் வரும் எல்லாத்துக்கும். அப்ப இவர் சொல்லிட்டே போவார், நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ, நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ அப்படின்னு. விபீஷணன் அப்படின்னா பயங்கரமானவன் அர்த்தம், அது சொல்லிட்டு இதையும் சொல்ல வேண்டியதா, நான் விபீஷணன் பயப்படாதுங்கோ அப்படின்னு. அப்படி பெருமாள் எப்படி எழுந்துக்க போறோம், மெதுவா பெருமாளுக்கு சம்ஜை தெளிஞ்சுது. பக்கத்துல லக்ஷ்மன் கட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ லக்ஷ்மணன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவர் கவலைப்பட்டன் இருக்கும்போது, அந்த சமயத்தில் தான் ககன சர கனக கிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருதனின நவகலித விஷவதன சன கனக சதகர்ந்தன. ஆகாசத்துல ஏதோ பெரிய புயல் வரா மாதிரி இருக்க, என்ன யாரோ வராளே இந்திரஜித்து போயிட்டானே, இன்னும் வேற யார் வரா, இன்னும் பெரிய வேற ஏதாவது அஸ்திரம் வருதோ அப்படின்னு வேணா பயந்து போய் நிக்க, பெரிய மேரு பருவத்தமே ஒண்ணு வரா மாதிரி பெரிய ஆகாரத்தோடு கூட கருத்மா நேர வராராம். அவருடைய சிறகு காற்று பட்டதுனாலேயே இந்த சர்ப்பங்கள் எல்லாம் ஓடி போயிடுதான், மந்திர சர்ப்பமாகட்டும் நிஜ சர்ப்பமாகட்டும் எதுவானாலும் அவரை பார்த்தா பயம். சர்ப்ப மந்திரம் தான் இருக்கட்டும், அதுக்கு கருட மந்திரம் தானே பரிகாரம் சர்ப்ப மந்திரத்துக்கு. இப்ப கருத்மானே நேரம் வந்திருக்கும் போது என்ன இருக்க முடியும், அதனால அதை பார்த்த உடனே எல்லா சர்ப்பங்களும் ஓடி அங்கங்க போய் ஒழிஞ்சுட, இவா வந்து மறுபடியும் எழுந்து ரொம்ப பிரசன்னாளாக ஆச்சரியமா நிக்கிறார். அவர் முன்னாடி வந்து நின்றுட்டார், இப்போ கருத்மா முன்னாடி வந்து பெருமாளுக்கு கைங்கரி மன்னனம், ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாளுக்கு கைங்கரி மன்னனம் அப்படின்னு அவருக்கு ஆசை, ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இவரும் ஆத்மானம் மானுஷம் பண்ணியிருக்க, மனுஷனுக்கு போய் எப்படி கருத்மான் கைங்கரியம் பண்ண முடியும், பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ண முடியும். எப்போவாது பகவத் பாவத்தை இவர் காமிச்சாருன்னா அப்ப இவருக்கு கைங்கரியம் பண்ணலாம். அப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்துதான், நேரம் அங்கிருந்து அப்படி சிறகு அடிச்சுட்டு நேரம் வந்து முன்னாடி வந்து நின்றுட்ட, அவளுக்கு திருப்பி பிராணனை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு கைங்கரியம் கிடைச்சிருக்கு. இப்ப பெருமாள் கருத்மான பார்த்து கேட்டார், நீர் யார் அப்படின்னு கேட்டார். வேற மனுஷ பாவனையில் இருக்கிறபடினால தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும், அதனால நீர் யார் அப்படின்னு கேட்டார். அவரும் ரொம்ப சாதுரியமாக தெரியாத மாதிரி பதில் சொல்லணும், அகம் சகாதே காபுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்சரஹா, என்ன தெரியல நான் உன்னுடைய சகாவாச்சே, சகனா ஆபத்துல காப்பாத்துற சகாவாச்சே, உன்னுடைய பிராணனாச்சே நான், பிராணதுல்யமான சகா நான் அப்படின்னு சொன்னாராம் பெருமானம். சரி அப்படின்னு அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இவா ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் அந்த விஷயம் தெரியும், இப்படி ஒரு சகா இருக்காருன்னு அவளுக்கு தெரியாது. கருத்மான் தான் தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா தொதங்கிரிசம் மர்த கீணாங்கசோபினா. கருத்மான் தாசனாக சகாவாக வாகனமாக ஆசனமாக துவஜமாக பல விதமாக கைங்கரியம் பண்றவர், பகவானுக்கு சில சமயத்தில் சகாவா இருந்து கைங்கரியம் பண்றவர். அதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் வெளியில காட்டிக்கும் தாசனாதான் இப்பவும் இருக்க, சக்கியம்ங்கிறதும் அதுவும் ஒரு விதத்துல தாசியத்துல ஒரு பாவம், தாசிய பாவத்துல சக்கியம்னு கூட ஒண்ணு உண்டு, தாசனாவும் இருந்து சகாவாவும் இருக்க முடியும். அந்த கைங்கரியத்தை இப்ப பண்றதுக்காக கருத்வான் வந்திருக்க. தாச சகா வாகனம் தெரியும், ஆசனம் தெரியும், ஆசனங்கிறது சீலைகுண்ட லோகத்துல, துவஜ எஸ்தே துவஜமா இருக்க, எஸ்தே விதானம் விதானமா இருக்க மேல பெருமாளுக்கு மேல, பெருமாள் இப்படி வெயில் எங்கேயா நடந்தாருன்னா மேல தன்னுடைய சிறகை விரிப்பாராம், இந்த வெயில் அவர் நடந்து போகட்டும். கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் நடக்கும்போது நல்ல வெயில் இருக்கும்போது மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறுகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானையே பிருந்தாவனத்தே கண்டோமே. அழகா சொல்றான், இந்த குழந்தை எங்கேயாவது பார்த்தங்களா கேட்கறா ஒருத்தி, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே. இந்த குழந்தை ஒண்ணு இப்படி போயிட்டே இருக்குமே, பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே கட்டி வச்சு அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் போல இருக்குமே, ஓயாத போய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்குமே, அந்த குழந்தை எங்கேயாவது பாத்தாக்கலாம் கேட்டான் ஒருத்தி. உடனே பதில் சொன்னா, மேலா இப்பதான் அந்த குழந்தை இப்படி ஓடித்து வெயில்ல, அதுக்கு மாத்திரம் நிழல் இருந்தது, எங்க நிழல் இருக்குன்னு பார்த்தா மேல கருப்பான் வந்து சிறக விரிச்சின்னு அந்த குழந்தை மேலேயே போயின்னு இருக்கார். மேலால் பிறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகின்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதில் சொல்லும். இப்படி அந்த ஒரு பத்து வாசனம் அழகா இருக்கும். நீங்க இங்கே போத கண்டீரேன்னு வரும், விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு பதிலும். ஆச்சரியமான பத்து வாசனங்கள் நாச்சியார் தம்பி. அந்த மாதிரி உத்தமமான கைங்கரியம் என்றவர் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு ஏத்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவோம். அதுதான் விசேஷம் கைங்கரியத்துல. பெருமாள் தன்னை வெளியில காமிச்சுக்க மாட்டாரு இல்லையோ, அப்ப போய் நான் தான் கருத்வான் தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அவன் நடிக்கிறேன்னா ரெண்டு பேர் இருந்தா, ராமசாமின்னு ஒருத்தன், குப்புசாமின்னு ஒருத்தன். இந்த குப்புசாமி டிராமா போட்டான், அதுல இவன் அழகா ரொம்ப அழகா நடிக்கக்கூடியவன். இதுல அந்த ராமசாமிய கூட்டான், நான் டிராமா போடுறேன் நீ கட்டாயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அவன் வரத்துக்கு கொஞ்சம் நாடி ஆயிடுச்சு ராமசாமி வரத்துக்கு, அதுக்குள்ள டிராமா ஆரம்பிச்சிருக்கு. பாதி டிராமா ஆயிட்டு இருக்கும்போது சோக கதை வந்துருச்சு. அவன் வர்ற சமயத்துல இவன் வந்து மனைவியை பிரிஞ்சு சோகத்துல ஓனு அழறான், தத்ரூபமா நடிப்பானா, ரொம்ப ஓனு அழுது இப்படி என்னை விட்டு போயிட்டே எனக்கு யாருமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு அழுதான். ராமசாமி என்ன பண்ணாண்டே, குப்புசாமி நான் இருக்கேன்டா எங்கேயும் போயிடல அதான் ஓடி வந்துட்டான் அந்த இடத்துல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப கருத்மான் அழகா பண்ண, அகம் சகாதே பிரிய பிராணோபகிஸ்தர அப்படின்னு சக்கிய கைங்கரியம் பண்ணார். ராகாந்தே ருத்தலங்கஹ சுத பணிகதனஹ தூம்ர வஜ்ரதம்ஷ்ட்ரௌ. அதுக்கப்புறம் தூம்ராட்சன் அப்படின்னு ஒருத்தன், அவன் தலைமையில சேனை எல்லாம் வருது மொத்தமும். ஹனுமான தாண்டி போக முடியல, அவனால ஹனுமான் அவனை வதம் பண்ணிட்டான். வஜ்ரதம்ஷ்ட்ரன் ஒருத்தன், அவன் கையில உலக்கை வச்சிருக்கான். ராவணனுடைய சேனாயில ஒரு பெரிய பகுதிக்கு தலைமையா இருக்கக்கூடியவன் அவன், ரொம்ப பெரிய வீரன். இந்திரனோட யுத்தம் பண்ணும்போது இவனதான் கூட்டுன்னு போனாவன், அப்படிப்பட்டவன் அவன். வந்து நான் இருக்கும்போது கவலை என்ன மகாராஜாவுக்கு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு முதல்லயே சொன்னவன். அதனால இந்த தூம்ராட்சன்லாம் இருக்கான் எனக்கு ரொம்ப பெருமை. ராவணன் அவன்கிட்ட சொல்றான், நீ தான் முதல்ல போகணும் அப்படின்னா, ஆஹா நான் தான் முதல் தீர்த்தம் அப்படின்னு. அப்ப எல்லாரையும் பாக்குறான், உங்கெல்லாம் காட்டணும் ராஜா என்னதானே கௌரவம் பண்ண அப்படின்னு. ராவணன் என்ன சொன்னான், நீ தான் முதல்ல போகணும்னு தானே சொன்னான், அது என்ன அர்த்தம் புரியல அவனுக்கு, போயிட்டு வரணும்னு சொல்லல, நீ தான் முதல்ல போனோம். அடுத்து வஜ்ரதம்ஷ்ட்ரனை பார்த்தான், அவனுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ராவணனே சொல்றான், எப்ப நாகபாசத்திலிருந்து விடுபட்டுட்டாலோ அப்ப இனிமேல் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும், சர்வம் சம்சயம் தான் இனிமேல் எல்லாமே. புழைச்சி வந்தவனே கிடையாது, அப்ப ஏதோ தெய்வீக சக்தி அவனுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வஜ்ரதம்ஷ்ட்ரனை பார்த்து, வஜ்ரதம்ஷ்ட்ரன் காத்துன்னு இருக்கான், முதல்ல அவர் அனுப்பிச்சாரு என்ன அனுப்பலையே அப்படின்னு அவனுக்கு கோபம், அது அவர் தாச்சு அடுத்து ஜெயிப்போம் அப்படின்னா அவன் கிளம்புறான். அடுத்தது அகம்பன் அப்படின்னு, அகம்பணன் ஒருத்தன், அவனை யாராலையும் அசைக்கவே முடியாது, அவனை ராவணன் அனுப்பி சண்டி போயிட்டுவா அப்படின்னு. அடுத்தது பிரகஸ்தன் ஒருத்தன், அவனை அனுப்பிச்சான். அகம்பணன் ரொம்ப மகாவீரன், அவனை பத்தி நிறைய கதையெல்லாம் சொல்றான். ஆஞ்சநேயர் வதம் பண்ணார், பங்க்வா கம்பம் பிரகஸ்தம். பிரகஸ்தன் ஒரு சேனைக்கு நாயகன், அதாவது ராவணனுக்கு சேனா நாயகர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கான், அதுல ஒருத்தன் பிரகஸ்தன். இந்த ராஜாக்கள் எல்லாம் முதல்ல அவா போக மாட்டா போல இருக்கு, இவர்கள் தலைவர்களையும் முதல்ல தொண்டர்களை தான் அனுப்புவா, தொண்டர்களை பார்த்தப்பறம் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னவோ பார்த்தோம், அது வரைக்கும் கொஞ்சம் அறிக்கை என்ன விட்டு வந்துருப்பா. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் இவெல்லாம் முதல்ல ராவண முதல்ல வரலாமல்லையோ, இப்படி ஒத்த ஒத்தரா அனுப்புறான், நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா. பங்க்வா கம்பம் பிரகஸ்தம் தசமுகமகுடம் கும்பகர்ணாதிகாயம். அடுத்தது ராவணன் வந்து உங்களை எல்லாம் அனுப்ப வேண்டாம், நானே நேர வரேன்னு கிளம்பிட்டான். கொஞ்சம் நேர்மையான ராஜாவான அப்படின்னால, இவ நாலஞ்சு பேரை அனுப்பிச்சு பார்த்தா எல்லா ஒருத்தரும் திரும்பி வரல, சரி நாமளே யுத்தத்துக்கு போகலாம்ங்கிறதுக்காக ஆச்சரியமான தேரை கூட்டிட்டு ராவணன் வரத பார்த்து பெருமாளே ஆச்சரியப்படுறார். அகோ ரூபம், அகோ தைரியம், எப்படிப்பட்டவனா இருக்கான். ராவணனை பார்த்து பெருமாளுக்கும் ஆச்சரியப்படுறார். அகோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷண யுக்ததா, ராட்சசராஜன் சர்வலக்ஷணத்தோட இருக்கானா அவன். சக்கரவர்த்தின்னு பார்த்த உடனே சொல்லணும் இவன் சக்கரவர்த்தி அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கான் அவன். நல்ல கம்பீரமான ஆக்கிருதி அவனுடைய முகமும் அவனுடைய மார்பும் பார்த்து பெருமாளுக்கே ரொம்ப இது. யத் யதர்மோ நபாலவான் சாதயம் ராட்சசேஸ்வனஹா சாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. இவனை பார்த்தா அப்படியே விட்டுடலாம் போல இருக்கான். அதர்மம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோம். இவன் லங்கைக்கு ராஜாவா இருக்கட்டும், என்னப்போ. அதனால தேவர்கள்லாம் வந்து சொன்னான், ராவணனை சம்ஹாரம் பண்ணணும் சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவன் கிட்ட அதர்மம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இவன் ஆள்றதுக்கு தகுதி இருக்கிறவன் தானே. இல்ல தேவலோகத்தை இவன் ஆக்கிரமிச்சுட்டான் அப்படின்னா அவனை பார்த்தாலே தெரியுது தேவலோகத்தை நன்னா ஆக்கிரமிச்சு ஆளக்கூடியவன் அப்படின்னு ஒரு தேஜஸ் தெரியுது அவன்கிட்ட. அவனுடைய காம்பீரியத்தை பார்த்தாலே தெரியுது. அப்ப ராஜாக்களா இருக்கக்கூடியவர்கள ஒருத்தன் தன்னுடைய காம்பீரியத்தினாலையும் வீரத்தினாலையும் தேஜஸ்னாலையும் இன்னொரு தேசத்தை ஆக்கிரமிச்சுன்னு அதையும் சேர்ந்து ஆள்றான்னு வச்சுக்கோங்க. அது பெரிய தப்பு கிடையாது, அநியாயம் பண்ணாதான தப்பு. இவன் இவன்கிட்ட அந்த அதர்மம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா சியாதயம் சுரலோகஸ்ய சசக்ரஸ்யாபி ரக்ஷிதா. இவன் இந்தனையும் சேர்த்து வச்சு இவனே இந்தனுக்கெல்லாம் இந்தனாக இவனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா யுக்தம் சரியா இருக்கும். ஆனா எத் யதர்மோ ந பலவான், ஆனா அதர்மம் இவன்கிட்ட இப்படி குட்டி கிடக்கிறதே. எத்தனை தப்பு பண்ணிருக்கான். இந்திரனை பிடிச்சி சிறையில வச்சது மாத்திரம் இல்லாமல் பல ஸ்திரீகள் கிட்ட இவன் வந்து தோஷம் பார்த்திருக்கான், தோஷம் பண்ணியிருக்கான். அதனால இவனை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டார் பெருமாள். ராவணன் ஆச்சரியமா யுத்தத்துக்கு புறப்பட்டு நேரம் வரும்போது திருவடி ஆஞ்சநேயர் அவன் முன்னாடி வந்து குதிச்சார். ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவனை பார்த்து உன்னை போய் மறக்க முடியுமா, நன்னா தெரியும், வாழ்ல நெருப்பு வச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். நெருப்பு உனக்கு மறந்து போச்சா அதுக்குள்ள அப்படின்னு அவர். ராவணனை நன்னா பார்த்து நேர பார்த்து பேசினார் அவர். இந்த குரங்குகள்ல இவரை தான் நன்னா தெரியும். அப்புறம் திருவடி சொன்னார், உன் கதி இப்படி ஆயிடுத்து போச்சு. இவன் ஏகவச்சனம் தான். இந்த ராஜா கஜான ஆசனத்தில் இருக்கும்போது இப்ப சண்டைக்குன்னு வந்தாச்சு இல்லையா, சண்டைக்கு இருக்கும்போது என்னடா தான், இப்ப சண்டைக்கு முன்னாடி இருந்தா வேற. உங்க கதி இப்படி ஆயிடுத்து பத்தியா, என்னென்னமோ பெருமை பேசி இந்திரனை ஜெயிச்சேன் சந்திரனை ஜெயிச்சேன் இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில குரங்கோட போய் யுத்தம் பண்ண வேண்டியது ஆயிடுத்து உனக்கு. வானரங்களோட யுத்தம் பண்ற அளவு உன் கதி இவ்வளவு மோசமாயிடுத்தே அப்படின்னா ராவணன் சொன்னா, யுத்தத்தை பத்தி நீங்களா பேசுறது, குரங்குகளா பேசுறது, யுத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்கு, ஒரு நாள் முடியுமானா என்ன அடிச்சு பாரு, உனக்கு அந்த யோகியதை இருந்தா அதுக்கப்புறம் உன் கூட யுத்தம் பண்ற. குரங்குகளோட யுத்தம் பண்றது ரொம்ப கேவலம், நானும் ஏதோ வேற வழி இல்லாம பெருமாள் ராமனோட யுத்தம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களோட யுத்தம் பண்றதுக்கே வரல. உன்னோட நான் யுத்தம் பண்ணா முதல்ல நீ என்ன ஒரு குத்து விடு, என்ன அடி ஒரு குத்து விடுன்னே வருது, ஒரு ஒரு ஒரு பிரகாரம் ஒரு அடி ஒன்னு கொடு, அதுக்கப்புறம் உன்னோட நான் யுத்தம் பண்றதுக்கு சரியானவனா இல்லையாங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா. திருவடி சொன்ன, என்ன இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கேன், உன்னோட சொந்த பையன் அக்ஷன் அவனை கொண்டதெல்லாம் மறந்து போயிருந்தா, யுத்தம் பண்ண முடியுமா, உனக்கு யோகிதை இருக்கா கேட்கறியே. அப்போ பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி சூரம் அக்ஷஞ்ச நிஷ்பிஷியன்னு லங்கைக்கு உங்க ஆத்துக்கு வந்து உன்னுடைய மந்திரிகள் உன்னுடைய சேனாபதிகள் உன்னுடைய சொந்த பிள்ளை அக்ஷன் அப்படிங்கிறவன் மொத்த பேரையும் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள மறந்துட்டேன், சீச்சி இவ்வளவு மோசமா வா நீ இருப்ப, வாங்கின அடி கூட மறந்துட்டியே நீ அப்படின்னு உடனே கோபம் வந்துடுத்து. அவனுக்கு பிள்ளைய சொன்ன உடனே கோபம் வந்துடுத்து. ஆஞ்சநேயரை குத்து விட்டுடான். அவர் நேர குலைஞ்சு போய் கீழே விழுந்துட்டார். மெதுவா சமாளிச்சுட்டு எழுந்து, நீ அடிச்சதுக்கு நான் பதிலுக்கு அடிக்கிறேன் பார், முதல்ல சொன்னியோ இல்லையோ உனக்கு யுத்தத்துக்கு யோகியதை இருக்காங்கிறதுக்காக. அதனால தன்னுடைய பலம் மொத்தத்தையும் திரட்டி வேகமாக அவனுடைய மார்புல பிரயோகம் பண்ணாரான் கையினால. ராவணன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் மெதுவா இருந்தான். இந்த மார்பு சாதாரண மார்பு கிடையாது, வாரடம் பொருத மார்பும் வர இணை எடுத்த தோளும் அப்படிங்கிற கம்பராமாயணத்துல இந்திரனோட யுத்தம் பண்ணும்போது ஐராவத யானையோட யுத்தம் பண்ணும்போது தன்னுடைய மார்பினால அப்படி குத்தி ஐராவத யானையை பின்னாடி தள்ளுறான் இவன். யானை முட்டின்னு வெளியில வருது இல்லையோ, இவன் கையெல்லாம் ஒண்ணும் இல்ல, மார்புனாலேயே தள்ளி ஐராவதையானே பின்னாடி தள்ளுறான். அப்படிப்பட்ட மார்பு அதை இப்ப அவர் குத்து விடவே அவன் மேல குழந்தை கீழ விழுந்தவன் மெதுவா எழுந்து சாதுவா நரவீரியன ஸ்லாகனியோ சிமேரு புகு. வானரா, உண்மையிலேயே என்னுடைய சத்ரு நீதான், எனக்கு சத்ருன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இருக்கு, சர்டிபிகேட் கொடுக்கிறேன். என்ன உண்மையிலே உன்னுடைய பிரகாரம் நன்னா இருக்கு. சாது ஸ்லாகனியோசி மேரு புகு, எனக்கு இந்த மாதிரிதான் சத்ரு வேணும் அப்படின்னா. ஹனுமார் அப்படியே உட்காண்ட கீழ திகஸ்து மம வீரியேன யஸ்வம் ஜீவசி ராவண. சி, என்ன ஒரு வீரியம் இது அப்படின்னு தன்னைத்தானே நொந்துண்ட. ஏன்னா நீ இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்கியே, எப்படி இந்த அடி வாங்கினவன் பொடி பொடி ஆயிடுவான், அப்படி ஒரு அடி கொடுத்துருக்கா இருக்கும். நீ இப்படி ஜீவிச்சுட்டு இருக்கே, சி சி அப்படின்னு தன்னைத்தானே நொந்துண்டாரா. அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட ஒரு சின்ன யுத்தம் ஒண்ணு பண்ணிட்டு அங்கிருந்து அவரை உதாசீனம் பண்ணிட்டு வேகமா தேர ஓட்டின்னு உள்ளுக்குள்ள போயிட்டான். நேர யார் யார் வானரங்கள் வராளோ எல்லாரையும் ரெண்டு அஸ்திரம் பிரயோகம் பண்ணா எல்லாம் ஓடி போயிடணும், அந்த இடத்துல நிக்க முடியாது. ஒரு ஒரு அஸ்திரத்துக்கும் ஆயிரக்கணக்கில் வானரங்கள்லாம் பறந்து போறா எல்லாரும். க்ஷணமாத்திரத்துல அதி லாகவமாக கிடுகிடுன்னு எல்லா சேனையும் விரட்டி அடிச்சுட்டு நேர பெருமாள் இருக்கிற இடத்துக்கு வரைஞ்சிட்டு நேரம் அந்த இடத்துக்கு உள்ள வந்தான். லக்ஷ்மண பெருமாள் தாண்டி நார சாட்சாத் ஸ்ரீ ராமன் இருக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு. லக்ஷ்மண பெருமாள் கிட்ட நடுவில் போய் அவர் கூட யுத்தம் பண்ணும் போது அப்போ ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி அவரையும் மூர்ச்சி அடைய வச்சுட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு தோணித்து அந்த லக்ஷ்மண பெருமாளை அப்படியே தூக்கிட்டு தங்க ராஜ்யத்துக்கு எடுத்துன்னு போயிடணும் தங்கைக்கு. ராமனுடைய பலத்துல பாதி குறைஞ்சு போயிடும், அவர் தானே பெரும்பலம், அதனால பாதி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் அப்படியே தூக்க ஆரம்பிச்சுட்டான். லக்ஷ்மண பெருமாள் கீழ் விழுந்துட்டார். ஆனால் அசைக்கவே முடியல. அவர் ஆதிசேஷன் ஆனபடினால அவர் அது வரைக்கும் மனுஷனா நடிச்சுட்டு இருக்கார். இப்ப கீழ் விழுந்துட்டாரோ நெளிப்பெல்லாம் இல்லை, இப்ப ஆதிசேஷன் ஆகிட்டார். பூமியே தாங்குற ஆதிசேஷன் ஆனபடினால ராமனால கொஞ்சம் கூட அசைக்க முடியல. கைலாச மலையை அசைச்ச தோல் அது. ஆனா இப்ப இவரை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அப்படியே அவரை அசைக்க அசைக்க அசைச்சு பார்த்துட்டு மூச்சு வாங்குறது, அப்படியே தூக்கிறதுக்கு பார்த்தா கையை அடியில மாட்டி அப்படி தூக்கணும்னு பாக்குறான். உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுறது, அங்கங்க மூச்சு தம்மு கட்டிந்து என்னமோ பண்ணி பார்த்து ஒண்ணும் முடியலன்னும் போது திருவடியானவர் நேரா அவன் ஒரு அடி அடிச்சு அவனை இடது கையில தள்ளி விட்டுட்டு லக்ஷ்மண பெருமாள் அப்படி தூக்கி நேர பார்க்கலாம். ஒரு பஞ்சு தூக்குற மாதிரி, ஒரு பூப்பந்து தூக்குற மாதிரி அப்படி அனாயாசமாக லக்ஷ்மண பெருமாள் ஏழை பண்ணிட்டு பெருமாள் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். சத்ரூனாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேஹி. சத்ருக்கள்னால அசைக்க கூட முடியாது. ஆனா வானருக்கு வானர் ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் இருக்கார் அவர். அதுதான் பெருமாளுடைய பாவம். இங்கதான் நல்லா தெரியுது பரமபுருஷன் அவதாரம் அப்படிங்கிறது. ஏன்னா துஷ்டர்களுக்கெல்லாம் பெருமாள் கிடைக்கவே மாட்டார், ஆனால் சத்துக்களுக்கெல்லாம் ரொம்ப எளியனாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இது அவருடைய சுவாவம். ராவணனால் அசைக்கக்கூட முடியுமே, ஆனால் லக்ஷ்மண பெருமாள் அனாயாசத்துக்கு கொண்டு ஏழை பண்ணி போயிட்டார். இப்படிலாம் தாண்டி அதுக்கப்புறம் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு ராவணன் வந்தா கோரமான யுத்தம் ஒன்று நடந்தது. பெருமாள் ரொம்ப சிரமப்படல, அனாயாசமாக பெருமாள் அவனுடைய கொடி அறுத்தர், சாரதி அறுத்தர், குதிரை அறுத்தர், தேரை அறுத்துட்டார். ஒன்றும் இல்லாமல் தரையில் வந்து விழுந்தான், வில்லெல்லாம் மொத்தத்தையும் ஒடிச்சுட்டார். வில்லெல்லாம் போடுத்து கத்தி எடுத்தான், கத்தியும் அவர் பின்ன சின்ன பின்னமாக்கிட்டார். கையில் ஒண்ணுமே இல்லை, ஒரு கிரீடம் ஒன்று இருந்தது, ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி கிரீடத்தையும் எடுத்துட்டார். அப்படி கையில ஒண்ணுமே இல்லாமல் தரையில நின்றான். ஒண்ணு கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. அப்படியே தரையில ஒண்ணும் இல்லாமல், அவனுக்கு சகாயமும் யாரும் இல்லாமல், மொத்த பேரும் பார்த்து ராட்சசர்கள்லாம் ஐயோ மகாராஜா தரையில நிற்கிறார் அப்படின்னா, ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கையோடு வெறும் கையா அப்படியே நிற்கிறார். அழகா சொல்ற கச்சானுஜானம். ராமனா போயிட்டு வா, போய் ஆத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வா அப்படின்னு. வரும்போது இன்னொரு தேர் எடுத்துட்டு வா, இன்னும் வில்லு எடுத்துட்டு வா, அப்போ நான் என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு. இப்ப காண்பிக்கலையா? இப்ப பராக்கிரமத்தை ஒண்ணு நீ காண்பிக்கல, காண்பிக்கல நானு. நீ போயிட்டு நான் இன்று போய் நாளை வா அப்படின்னு. ராவணன் தலையை குனிஞ்சிட்டு திரும்பி போறான். கச்சானுஜானா விரணார் தீதஸ்வம். யுத்தம்னா என்னங்கிறது புரிஞ்சுதா? இப்போ வேடிக்கை இல்லப்பா இது. நீ அங்கங்க பல இடத்துல யுத்தம் பண்ணிருக்க, அந்த மாதிரி யுத்தம் இல்ல இது. யுத்தம்னா என்னங்கறத இப்ப தெரிஞ்சுக்கோ. போ, நாளைக்கு இந்த யுத்தம் எப்படி நடத்தணும்ங்கறத நினைச்சு பாரு. வேறு வேணா திடீர்னு தேர ஓட்டின்னு வந்து இப்படி அஸ்திரம் பண்ணிட்டோம், யுத்தம் ஆயிடுத்தாது. போ, கச்ச, போ, குழைச்சு போ, அனுஜானமே, நான் அனுமதி கொடுக்கறேன், போ. நான் நினைச்சா இப்பவே உன்னை ஒழிச்சு விடலாம், ஆனா அனுமதி கொடுக்கறேன், போ. ஆஸ்வஹஸ்ய, போய் ஆத்திரமே ரிஷ்டத்துக்கு உன்னே படுத்துக்கோ. ஆஸ்வஹஸ்ய நிர்யாஹி, அதுக்கப்புறம் நாளைக்கு வா அப்படின்ன. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்பதான் யுத்தத்துக்கு நிராயுதபாணியா இருக்கச்சு, அடிக்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் முன்கொள்ளி அதையும் பரிபாலனை பண்ற. இன்னொன்னு பார்த்தான்னா, கோயம் குண கதவ கோடி கண பிரவிஷ்ட அப்படிங்கிற குறத்தாடுவான். இது என்ன குணத்துல நான் சேர்ப்பேன்னு புரியல. ஒரு இப்படி உம்முடைய பாரியை அபகாரம் பண்ணி, அது மாத்திரம் இல்லாமல் உம்மோட எதிரம்பு கோத்து நிக்கிறவனை பார்த்து நீ போய் இன்னைக்கு போயிட்டு நாளைக்குவான்னு சொன்னீராமே, இது எந்த குணத்துல சேர்க்கிறது? அவனை ஒழிச்சுட வேண்டாமோ? பார்த்த மாத்திரத்தை அவன் ஒழிக்க வேண்டாமோ? மகரிஷி எல்லாம் இப்படி யாராவது பண்ணா அவனை அங்கேயே பஸ்து மாக்கிட மாட்டாளோ? கும்னு சொல்லி பஸ்து மாக்கிட மாட்டாளோ? கோபத்தை அடைக்கிற மகரிஷி எல்லாம் பஸ்து மாக்கிட மாட்டாளோ? நீ போய் அவனுக்கு இடம் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றீராமே. இது எந்த குணத்துல சேர்த்து? இது இந்த கருணைக்கும் மேல ஏதோ ஒன்று இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா வெறும் கருணையினால மாத்திரம் இது செய்ய முடியாது. கருணை இருந்தா கூட அபராதம் பண்ணவாள் கிட்ட கருணை காமிக்க முடியாது. அபராதம் பண்ணி பரிகாரம் பண்றவன், சரணாகதி பண்றவன் வேணா கருணை காமிக்கலாம். இவன் ஒண்ணு சரணாகதி எல்லாம் பண்ணலையே. அப்ப கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும், கோபம் வர வேண்டிய இடத்துலயும் கோபம் வராட்டா அது தோஷம் அப்படிங்கிற அப்படின்னு பகவத் ராமானுஜர் எம்பெருமாண்டிய குணத்துல கோபம் ஒண்ணு ஒரு குணம். யார்கிட்ட கோபம் வரணுமோ அங்க கோபம் வரணும் இல்லையோ, அந்த இடத்துல கோபம் வரவன் தான் பேடி. கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உள்ள தரிந்து அப்படிங்கிற ஆழ்வார். உனக்கு அப்படி ஒரு கோபம் ஒண்ணு இருந்ததாமே, அதை தெரிஞ்சுட்டு நான் வரேன் அப்படிங்கிறார். நீ முதலே கொல்லும் போது கொண்ட சீற்றம் ஒன்றுண்டு உளதறிந்து அடியனும் உன் அடியனை அடைந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கோபங்கிறது ஒரு உத்தமமான குணம். பெருமாள் ராமாயணத்துல முதல்ல பகவானுடைய குணங்களை சொல்லச்ச ஜிதக்ரோதகான்னு ஒரு குணம் சொல்ற, கோபத்தை ஜெயிச்சவன். அதுலயே 16வது குணம் என்ன கேட்டானா, கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. யார் ஒருத்தனுக்கு கோபம் வந்துருச்சுனா தேவர்கள் கூட முன்னாடி நிற்க முடியாதோ அவன் அப்படிங்கிறார். அப்ப கோவிச்சுக்கு தெரியாதவர் கிடையாது, என்ன கோவிச்சுக்கு முடியும்? அந்த கோபத்தை அபராதம் பண்ணவர்கள் கிட்டதான் அந்த கோபத்தை செலுத்துறோம், அப்பதான் அது பெரிய குணம். அது இப்ப ராவணனை காட்டிலும் அபராதம் பண்ணவன் யாரும் கிடையாது. பிராட்டி அபகாரம் பண்ணி வச்சிருக்கான், யுத்தத்துக்கு நேரம் வந்திருக்கான். யுத்தத்தை காட்டிலும் கோபத்தை காமிக்கிறதுக்கு வேற இடம் கிடையாது. வேற எங்க போய் கோபத்தை காமிக்க முடியும்? யுத்தத்துல யுத்த பூமியில சத்ரு நேரம் வந்து இருக்கச்ச, மகா அபராதம் பண்ணி இருக்கச்ச, அவன் கிட்ட கூட அந்த கோபத்தை காமிக்காமல் நீ இன்று போய் நாளை வா அப்படி அவன் அனுப்பிச்சார்னா, இதுக்கு நான் எந்த குணத்துல நான் இதை சேர்க்கறதும் புரியலையே. கோயம் குணா, இது எந்த குணம் அப்படிங்கிறார். ஆனா என்ன ரகசியம் சொல்றார் அப்படின்னா, இப்ப ராவணன் மொத்தம் ஒண்ணு அலச்சாபஞ்சமுச்ச வீரஹா, சாபம் எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் விட்டுடுறான், மொத்தத்தையும் விட்டுட்டான், கையில் ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்ப பெருமாள் ஏன் அவனை அனுப்பிச்சார் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் யுத்த தர்மம் இருக்கட்டும், ஏதோ சரணாகதி பண்ணவன் மாதிரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவன் சரணாகதி இப்ப பண்ணல, முடிஞ்சா நாளைக்கு வந்து பண்ணுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு வந்து தெரிஞ்சுன்னா அவன் சரணாகதி பண்ணுன்னு. ஆனா பெருமாள் இப்பயே விட்டார் அப்படின்னா, அவன் சரணாகதி பண்ணலைனாலும் சரணாகதி பண்றதுக்கான யோக்கியதை இப்பதான் அவன் வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஆயுதமும் இல்லாமல் காணும், இத்தனை நாளைய ஆயுதத்தை கையில வச்சுட்டு தானே நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னா, ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருந்தான், அப்புறம் நேர கிரீடங்கள்லாம் வச்சுட்டு இருந்தான், தேரெல்லாம் வச்சுட்டு இருந்தான், சாரதி எல்லாம் வச்சுட்டு இருந்தான், சைன்யம் எல்லாம் வச்சுட்டு இருந்தான். இப்ப அவனுடைய சைன்யம் எல்லாம் தூரத்துல நின்று வேடிக்கை பாக்குறது எல்லாம், மகாராஜா ரகசியம் பேசிட்டு இருக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லாமல் வெறும் கையோட ஒருத்தன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் சரணாகதிக்கான யோகியதை அவனுக்கு வந்துருத்தும். அவன் யோகியதை வந்துட்டபடினால சரி பொழைச்சு போகட்டும், அவன் கையில வச்சிருந்தான் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளுக்கு எதிரி. ஒரு கையில எதுவுமே இல்லாமல் வந்துட்டான் வச்சுக்கோங்க, அப்ப பெருமாளுக்கு அனுகூலம், சரி இவனை எப்படியாவது காப்பாத்தலாம்னு நினைப்பார். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணா பொழைச்சுடுவான். நமக்கே கூட பெரிய ஆபத்து வந்துருக்கும் வச்சுக்கோங்க, பெருமாள் கிட்ட போகிறதுக்கு பெரிய ஆபத்து வந்துருக்குன்னா அது ஒரு விதத்துல நல்லது. ஒண்ணு இந்த வழி இல்ல, அந்த வழி இல்ல, இந்த வழி இல்லைன்னா நம்ம அங்க போவோம், இல்லாட்டா அங்க போக மாட்டோம். ஒருவடி இல்லைன்னா விபத சந்தோஷ ஜகத்குரு பவதோ தர்சனம் யத்யாது அபுனர்பவ தர்சனம் அப்படிங்கிறார் குந்தி. பாகவதத்துல எனக்கு நிறைய விபத்துகள்லாம் கொடு அப்படிங்கிறா, ஆபத்துகள் நிறைய கொடு அப்படிங்கிறா. ஒரு கதி இல்லாம நான் அல்லாடணும், வேற கதி இல்லாம கிருஷ்ணான்னு சொல்லணும் அப்படி என்ன பண்ணு அப்படிங்கிற அந்த மாதிரி சச்சால சாபஞ்ச மும்மோச்ச வீரகா அப்படின்னு வால்மீகி வேற அங்க என்ன பண்றாரு, வீரகா அப்படின்னு பதத்தை போட்டார். மொத்தத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆயுதங்கள்லாம் இல்லாமல் வீரனாக நிக்கிறான் அப்படின்னா, மொத்தத்தையும் விட்டுட்டு நிக்கிறவன் வீரனா எப்படி நிக்க முடியும் அப்படின்னா, அழகா வியாக்கியானம் பண்ணால் இப்பதான் அவனுக்கு பெருமாளை ஜெயிக்கிறதுக்கான யோகியதையே வந்திருக்கான். இவன் எதிரம்பு கோக்கும் போது பெருமாளை ஜெயிக்கிறதுக்கான யோகியதை வரல, தோக்கத்துக்கான யோகியதை தான் வந்திருக்கு. இவன் எப்ப எதிரம்பு கூட கோக்கறதுக்கு அம்பு இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் இருக்கானோ அப்ப சரணாகதி பண்ணி சுலபமா எம்பெருமானை இவன் ஜெயிச்சுடுவான். ஜெயிக்கிறதுக்கான யோகியதை யாருக்கு இருக்கோ அவன் தானே வீரன். அப்படி பார்த்தா ராவணன் இன்னைக்குதான் வீரன் அப்படின்னு வால்மீகி, இப்பதான் அவன் வீரன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோடும் நாரத முனிவர் கேற்ப நயம்பர உரைத்த நாவும் தாரணி மௌலி போத்தும் சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும் களத்தே போக்கி வெறுங்கையோடு இலங்கை புக்கான். நம்ம நடையா சொல்ல வெறுங்கையோட போறான் பாருங்க, ராவணன் நடந்து போறான். அதுக்கப்புறம் தேர்ல தவிர எங்கேயும் போகாத ராஜா, கிரீடம் இல்லாமல் கொடை இல்லாமல் சாமரம் இல்லாமல் தீபட்டி இல்லாமல் தலையை குனிஞ்சுண்டு பூமியை பார்த்துண்டு இந்த பக்கம் வானர சேனை அந்த பக்கம் ராட்சச சேனை ரெண்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, தலையை குனிஞ்சுண்டு அவமரியாதையோடு கூட அப்படியே லங்கைக்குள்ள போனான். ராட்சச சேனையெல்லாம் சூ சூ சூ அப்படின்னு சூ கொட்டின்னு இருக்கு. வானர சேனையெல்லாம் கை தட்டணும், இந்த கூட போனா போயிட்டு போறான் அப்படின்னு. இந்த கிரிக்கெட்ல அவுட் ஆயிட்டு போனா கை தட்டுவான், அந்த மாதிரி கை தட்டணும். இருந்தா கூட போனா போயிட்டு போறான்னு பேசாம இருக்கு. என்ன மார்பு வாரணம் பொருத மார்பும் மறையனை எடுத்த தோளும் என்ன நாக்கு என்ன வாழ் எத்தனை ஆயுதங்கள். ராவணன் வெறும் கையோடு இலங்கை புக்கான்ங்கிறது பெரிய விஷயமா சொல்ற. உள்ளுக்குள்ள போய் கும்பகரனை எழுப்புங்கள், அதுக்கான சமயம் வந்துருத்தோன்னா இனிமே வேற கதியே கிடையாது. இப்பதானே படுத்துட்டு இருக்கான், ஒரு ஆறு ஏழு நாள் தானே ஆறு, இன்னும் ஒரு ஆறு மாசமானா ஆகும். என்ன ஆனாலும் சரி எழுப்புங்க, வேற கதியே கிடையாது இப்போ அப்படின்னு. அங்க இருக்கிற ஒரு ஆயிரம் பேரை கூட்டு ராவணன் கூட்டான் அப்படின்னு உடனே அவெல்லாம் பயந்துட்டே ஓடி வரா. அடுத்து யுத்தத்துக்கு மகாராஜா அனுப்பிச்சுட போறாரோ பயம், அங்கிருந்து பயந்துட்டே ஓடி வந்தா நீங்களா போய் கும்பகரனை எழுப்புங்கள் அப்படின்னா அவன் சொன்னா இதுக்கு யுத்தத்துக்கே போயிடலாமே அப்படின்னா. இவனை எழுப்புறத காட்டும் அவனோட கஷ்டத்தோடு கூட சரி மகாராஜா சொல்லிட்டார் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமா போய் கும்பகரனுடைய பவனம் ரொம்ப பெருசு. கும்பகர்ணனை எழுப்புறது மகாப்பிரயாசம். கும்பகர்ணனை எழுப்புற சர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, கும்பகர்ண பிரபோதன சர்க்கம் அப்படின்னு யுத்த காண்டத்தில் ஒண்ணு இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கா. அது படிக்கிறதுக்குள்ள படிக்கிற வாழ்க்கை தூக்கம் வந்துருக்கு, அது கும்பகர்ணனுடைய பிரபவம். அது இவாறு தூங்கி போயிடுவா. அப்படி நேர இவர்கள்லாம் அவன் பவனத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போனானா அங்க உள்ளேந்து ஒரு காற்று ஒன்று வந்தது, அதை அடிச்சு மொத்த பேர் வெளியில போயிட்டான். மறுபடியும் இன்னொரு காற்றுல விடுகிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டான். என்ன கேட்டா அவன் மூச்சு விடும் போது வெளியில ஓடுறாள் எல்லாரும், அவன் திருப்பி மூச்சு இழுக்கும் போது மொத்த பேரும் உள்ளுக்குள்ள வந்துட்டான். மறுபடியும் மூச்சு விடும் போது வெளியில போனான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற கம்பம் இன்னும் கதவு என்ன இருக்கோ அதெல்லாம் கட்டியா பிடிச்சிட்டான். நன்னா இவனை எழுப்புறதுக்காக நிறைய வாத்தியங்கள் எல்லாம் கொண்டு போய் வாசல்லையும் உள்ளுக்குள்ளையும் ஆயிரக்கணக்கில் பறை வாத்தியங்கள் கொண்டு போய் அடி அடின்னு அடிச்சு அந்த சப்தத்தை கேட்டு அவன் எழுந்துக்கணும் அப்படின்னு பண்ண லங்கையில மொத்த பேரும் எழுந்துட்டாலாம். இவன் மாத்திரம் எழுந்துக்கல, இன்னும் தூரத்துல இருக்கிறவா எல்லாரும் எழுந்துட்டு என்ன விஷயம் என்ன விஷயம் யுத்தம் ஆரம்பிச்சா என்ன விஷயம்னா ஒண்ணும் இல்ல கும்பகர்ணன் எழுப்பிட்டு இருக்கா அப்படின்னா, ஓ அதுதான் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள பேசிட்டு இருக்கா. அவனை எழுப்புறது நடக்கிற காரியமா இது? இவா இத்தனை வாத்தியம் அடிச்சு அவன் எழுந்துக்கலங்கிற தெரிஞ்ச உடனே இவா அடுத்த உபாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் குடத்துல ஜலம் கொண்டு வந்து அவன் மேல அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி மொத்தத்தையும் கொட்டி அவன் காதுக்குள்ளையும் ஜலத்தை கொட்டுறலாம். ஏன்னா அவன் காதே கும்பம் மாதிரி இருக்கு, அதுல ஜலம் தானே கொட்டணும், கும்பகர்ணன் தானே வேணும். ஒரு பெரிய குடம் ஒண்ணு பிரம்மாண்டமா ஒரு குடம் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவன் காது இருக்குமா. அப்போ அதுல பார்த்து அதுக்குள்ள ஜலத்தை கொட்டி எப்படியாவது எழுப்பினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மொத்தம் பண்ண அதுக்கும் அவன் எழுந்துக்கல. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆயிரம் பேரை மொத்தமும் கட்டினு அவன் உடம்பு மேல விழுந்து அவன் காதை கடிச்சு மூக்கை கடிச்சு நாக்கு கடிச்சு அவனை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி எப்படியாவது அவன் கோபம் வந்துருத்து எல்லாருக்கும். என்ன மகாராஜா போனா வெய்வார், ஏண்டா எழுப்பல அப்படின்னு வெய்வார். அதனால மொத்தத்தை இப்படியெல்லாம் பண்ணி பார்த்து அவன் ஒன்றும் அவன் அப்பவும் ஒன்றும் பண்ணல. கடைசியில் வேற வழி இல்லாமல் ஆயிரம் யானைகளை வர வச்சு அவன் உடம்பு மேல போக வச்சான். எல்லாம் அவனை காலால் எட்டி உதச்சிட்டு அப்படி உடம்பு மேல போச்சு. ஒரு 1000 யானை இப்படியும் மெதுவா போனப்புறம் சி என்ன கொசு கடிக்கிறதுன்னு தள்ளி விட்டானா யானை. அப்புறம் வர வர இந்த கொசு தொந்தரவு பொறுக்க முடியல, ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு எழுந்தான். கொசுக்காக பக்கத்துல நிறைய ஆகாரங்கள்லாம் வச்சிருந்தான். எழுந்த உடனே எது கிடைக்கிறதோ வாயில போட்டுருவான். கும்பகர்ணன் மாதிரி தூங்குறவாள் அப்படிதான், இட்டு வந்து இது தூங்குறான் என்ன பண்ணலாம் கேட்டா, காத்தால உடனே எழுந்த உடனே எது கிடைக்கிறதோ அது வாயில போட்டுக்கணும். அதுதான் பிமாலம் எழுந்தா பரவாயில்ல, எதுனா காலகத்தில என்ன கிடைக்கிறதோ வாயில போட்டுக்க வேண்டியதுதானே. அப்படி அப்படி எழுந்து உடனே பக்கத்துல ஆகாரங்கள்லாம் மொத்தத்தி சாட்ட அப்புறம் பொதுவா எல்லாம் கிட்ட போய் கும்பகர்ணன் மகாராஜா எழுப்ப சொன்னார் அப்படின்னா, ஏன் யுத்தம் ஆரம்பிச்சு விட்டா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னா, அப்படியானா நான் போய் யுத்தத்துக்கு போய் ராமனுக்குனால வதம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, இல்ல மகாராஜா உங்களை எழுப்ப சொன்னார் அவர் கொஞ்சம் பார்த்துட்டு போனா நல்லது அப்படின்னா, சரி அப்படியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை பாக்குறதுக்காக அவனுடைய பவனத்திலே அவன் நடந்து வரானாம். கும்பகர்ணன் அந்த லங்கைக்குள்ள நடந்து வரும்போது பெரிய மதில் இருக்கொல்லியோ நம்ம பெருமாள் மதில் மாதிரி, இந்த மதில்ல அவன் கால் மட்டும்தான் இருக்கு, அது மேல அவன் போறது தெரியுது, கீழேந்து பார்த்தா வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது. அவன் அப்படி நடந்து போறத பார்த்து வானரங்கள்லாம் பயந்து கொடுத்து நாம சேர்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. எவ்வளவு பெரிய ஆகாரம் இருக்கான். பெருமாள் என்ன பண்ணாரா, யாரா அது திருவிக்கிரமனானா அப்படின்னா, இப்படி திருவிக்கிரம அவதாரம் எடுத்தா பெரிய ஒருத்தன் வந்திருக்கானே, இது யாரு அப்படின்னு விபீஷன் கேட்டார். திருவிக்கிரம மாதிரி ஒருத்தன் போறான் யாரு அப்படின்னு பெருமாள் கேட்டாரா. இவனை கொள்றதுக்கு பெருமாள் அடுத்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்தாதான் முடியும் போல. அப்படிப்பட்ட ஆகாரத்தை அவன் நடந்து போறது பார்த்து இன்னும் வானரங்கள்லாம் பயந்து, இவன் என்ன பண்றது, இவன் யுத்தத்துக்கு வந்துட்டான், நம்ம பாட்டு திண்டாட்டமாச்சேன், இவன் ஊதினா போருமே ஒண்ணுமே பண்ண வேண்டாமே அப்படின்னு எல்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்கு. அங்க அங்கதன் முதலானவர்கள்லாம் ஆறுதல் சொல்றா, யாரும் பயப்படாதுங்கோ, யாரும் எங்கேயும் ஓடி போகாதுங்கோ, நீங்கெல்லாம் பயந்து ஓடி போனியா உங்காத்து மாமிக்க பதில் சொல்லணும் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நேரா ராவணன் கிட்ட போய் ராவணன் பேச ஆரம்பிச்சா, கும்பகர்ணா என்ன காப்பாத்துறா, நேத்து நான் பட்ட பரிபவம் இதுவரைக்கும் எங்கேயும் படல, நிராயுத பாணியா திருப்பி அனுப்பிச்சுட்டாண்ட, போய் நாளைக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். உன்ன தவிர வேற கதி கிடையாது, என்ன காப்பாத்து அப்படின்னா. கும்பகர்ணன் சொன்னான்னா, எத்தனை வீர தீர பராக்கிரமம் பேசினேன், இப்ப ஏன் இப்படி கெஞ்சற, உம கதி இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? முதல்லயே விபீஷணன் சொன்னார், நானும் முதல்ல சூச்சகமா சொன்னேன், எந்த வீரத்தை நம்பி நீ இருந்து இவ்வளவு தூரம் போற, எப்பச்சா பூர்வகாரியம் அப்படின்னு சொல்ற. முதல்லயே ஒரு வார்த்தை எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்க ஏதாவது சொல்லிருப்போம். சீதாதேவி பிடிச்சு சிறையில வச்சுட்டு வீரம் என்ன, எதிராளி வீரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாமல் யுத்தம் ஆரம்பிச்சு இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு கும்பகர்ணன் மெதுவா ஆரம்பிச்சா, துபார் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கோம், உன்னால உபகாரம் பண்ண முடியுமா பண்ணு, இல்லாட்டா பேசாம போய் தூங்கு அப்படின்னுட்டான். கும்பகர்ணன் வந்து, இல்ல உங்களுக்கு உபகாரம் பண்றத காட்டுல எனக்கு வேற என்ன, இந்த உசுர் நீங்க கொடுத்தது, எனக்கு ஆகாரம் நீங்க கொடுக்கற, நன்னா யோசிச்சு பாரு, எனக்கு ஆகாரம் யார் கொடுக்க முடியும், இவனுக்கு ஆகாரம் பிரம்மாவனாலேயே கொடுக்க முடியல, இவன் பிறந்தப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் சொன்னா, 1000 பேர் சாப்பிடறது இவன் ஒருத்தர் சாப்பிட்டான்னா அப்புறம் உணவு பற்றாக்குறை எல்லாம் வந்துடும், என்ன பிரச்சனை யாருது, அதனால இவனுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னப்புறம் தான் இவனுக்கு தூக்கத்தை கொடுத்தார். எப்பவுமே அதிகமா சாப்பிடறதுக்கு தூக்கம் இருக்கட்டும் அப்படின்னு தூக்கத்தை கொடுத்தார். 6 மாசம் தூங்குவான், அப்புறம் எழுந்துப்பான், ஒரு 4-5 நாள் முடிச்சுட்டுருவான், அப்ப மறுபடியும் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முடிச்சுட்டுருப்பான்னு சொல்றது ராமாயணத்துல இல்ல. இவன் ஒரு 6 மாசம் முடிச்சுட்டு இருந்தா என்ன கதி, மறுபடியும் கஷ்டம், உணவு பற்றாக்குறை வந்துடும், அதனால 3-4 நாள் தான் முடிச்சுட்டுருவான், மறுபடியும் தூங்கிடுவான். இப்படி இருக்கு அப்படின்னா, இவனுக்கு உணவு கொடுத்து மாளாத, அப்ப எனக்கும் கூட நீர் ஆகாரம் கொடுத்து என்னை வளர்த்திருக்கேன்னா உமக்கு நான் உபகாரம் பண்ணாமல் யாரும் உபகாரம் பண்ண போறேன், நான் கிளம்பி போறேன். அத பூர்வம் மையத்வாம் கந்தி ராகவகா, நீர் ஏன் கவலைப்படுறேன், என்னை கொன்னப்புறம் தானே உண்மை கொள்ள முடியும், நான் போய் பாத்துக்கிறேன், இனிமே என்ன தாண்டி உங்ககிட்ட வர முடியாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சகமா ஒரு அர்த்தம் சொன்னான். என்னை கொன்னப்புறம் தானே உண்மை கொள்ள முடியும் அப்படின்னா, என்ன கொண்ட பிறந்த உண்மை கொள்ள முடியும், அதனால நான் பாத்துக்கிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு, என்ன கொன்னாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உன்ன கொள்றது ஒண்ணும் கிடையாது, என்ன கொண்டப்புறம் உன்னை கொள்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தையும் மெதுவா சொல்லிட்டு ஒரு சைன்யத்தை கூட்டுக்கோ அப்படின்னா ராவணன், சரி யார் யார் வரலாம் வரல கூட அறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வெளியில வந்து வானரங்களை எல்லாம் ஊதி தள்ளினான். பெரிய மலையெல்லாம் பழந்து போட்டுது, பெரிய பெரிய மலையெல்லாம் போட்டுருது வானரங்கள்லாம் அவன் மேல, இந்த மலை அவன் மேல பட்டு சுக்குதூளாயிடும், கையில பட்டா சுக்குதூளாயிடும், பெரிய மரவெல்லாம் பிடிச்சு அவன் மேல அடிச்சது, அந்த மரம் எல்லாம் அவன் கையில பட்டாலும் மொத்தம் விறகு பிளக்கிற மாதிரி, ஆத்துல அடுப்பு வைக்கிறதுக்கு விறகு பிளக்கிற மாதிரி எல்லா சுக்குத்தூள பழுந்து போயிடும் மொத்தம். வானவன் அப்படி கையில பிடிச்சாருன்னா ஒரு கையில பத்து வரும். இப்படி அவன் ஆகாரத்தை எடுத்துட்டு இந்த சைன்யத்தில் நடந்தாலே போரும். எல்லா வானர்களும் பயந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி என்ன பண்றதுன்னு தெரியாமல் நிற்கச்ச லக்கோல பெருமாள் கிட்ட போயிட்டான். அவர்கிட்ட பேசினான், வந்து சாதாரணமானவன் கிடையாது, மகாவீரன் நான், என்னை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உன் கூட யுத்தம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வழிவிடு, நான் ராமனோட நேர பேசிக்கிறேன் அப்படின்னா சரின்னு வழிவிட்டுட்டேன். அவர் நேர போயிட்டான் உள்ளுக்குள்ள. பெருமாள் ஸ்ரீராமனோட கூட ஆச்சரியமா அஸ்திர பலம் அவருக்கு, இவனுக்கு பாகுபலம், ஆச்சரியமா யுத்தம் நடக்கிறதா. பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ணி அவனுடைய கைகள் எல்லாம் முதல்ல அறுத்துட்டார். அஸ்திரத்துல இருக்கக்கூடிய வேகம் இருக்கும் இல்லையோ, அந்த வேகத்தினால கைகள் எல்லாம் மொத்தத்தை அறுத்துட்டார். விபீஷன் பார்த்தா கும்பகர்ணா எங்க வந்த அண்ணா எங்க வந்தங்க இங்க, உங்களை யார் எழுப்பினா அப்படின்னா, ராவணன் தான் எழுப்பினான், எழுப்பி இங்க அனுப்பிச்சுட்டான், நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன், ராவணன் எழுப்பி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னா கவலைப்படாதங்கோ, எங்க ராமன் தூங்க பண்ணுவார், எழுப்பவே மாட்டார், நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னா, ஏன்பா விபீஷனா என்ன பார்த்தா பயமா இல்லையா உனக்கு, நீ பொழைச்சுக்கோ, உன் மேல இருக்கிற கோபத்துல உன்னை அடிச்சுட போறேன், தள்ளிப்போ அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நீ அந்த பக்கம் இருக்கிறது தான், நீ தர்மாத்மா, நீ இருக்க வேண்டிய இடம் அது, வான ராட்சச சைன்யம் மொத்தமும் நாசமாயிடும், குடும்பம் மொத்தமும் நாசமானப்புறம் நம்ம குலத்துக்கு யாராவது ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அதனால நீ பொழைச்சுக்கோ, நீ ராஜாவா இருந்துக்கோ, எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணு, நீ உனக்கு ஏற்ற இடத்துல நீ இரு, எனக்கு ஏற்ற இடத்துல நான் இருக்கேன், தர்மாத்மாவோட உனக்கு ஏற்ற இடம் பெருமாளோட இருக்கிறோம், புதையரு மரணம் எய்தல், ஆனா இங்க வந்து ராவணன் கிட்ட இருந்து சாகனங்கிறது எனக்கு ஏற்றது இதுதான், நான் ராட்சசன், நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், நீ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு விபீஷனை ஓரம் தள்ளிட்டு பெருமாளோட யுத்தம் பண்ணான். கையை அறுத்தார், காதாலேயே ஓடி வந்து அதிபயங்கரமா யுத்தம் பண்ணான், காலை அறுத்தார், மறுபடியும் உடம்பாலேயே புரட்டி ஆணு வாயை திறந்தா நூறு வானர்கள் உள்ள போடுது, அப்படி உடம்பால யுத்தம் பண்ணான். அந்த வாய் குழந்த வாய் இருக்குள்ளோ, அந்த வாய்க்குள்ள அஸ்திரங்களா மாத்தி மாத்தி போட்டுட்டே இருந்தார், நூறு இருநூறு முன்னூறுனு அஸ்திரங்களை மேல மேல போட்டு கடைசியில் ஒரு பெரிய அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணி அவன் தலையை கொய்து அதை அப்படியே நேர சமுத்திரத்தில் விட பண்ணிட்டான். இவன் கை விழுந்த இடம் கால் விழுந்த இடத்தெல்லாம் கீழே நிறைய பேர் மாட்டிக்கிறான், வானர்கள்லாம் கை விழுந்ததுனா கீழே ஒரு நூறு வானர் மாட்டிக்கணும், கால் விழுந்தா அங்க ஒரு நூறு வானர் மாட்டிக்கணும், டே டே கைடா கைடா ஒது ஒதுங்க ஒதுங்க ஒதுங்குங்கிறான், ஆனா கூட மாட்டிக்கணும் ஆகாசத்தில். அதனால பெருமாள் வந்து தலையை கொண்டு போய் சமுத்திரத்துல போட்டார். பக்வா கம்பம் பக்வா கம்பம் பிரகஸ்தம் தசமுகம குடம் கும்பகர்ணாதிகாயோ, கும்பகர்ணன் போயிட்டான்னு ராவணன் தலையில் வச்சுட்டான். இனிமே நமக்கு ஒண்ணு கதை தண்ட தெரிஞ்சு வச்சு அவனுக்கு இன்னும் ஒண்ணும் கிடையாது. இனிமே விபீஷன் அன்னைக்கே சொன்னா நான் கேட்கல, என்மையா தார்மிக ஸ்ரீமானு ச நிரஸ்தோ விபீஷணா, தார்மிகனானு சொல்றது போய் கேட்காம போனதுக்கான பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டுட்டான். இந்த கூட மகாராஜா சோகப்படக்கூடாது, இந்த சமயத்துல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் கிளம்புறா, அவளை நீங்க போயிட்டு வாங்க அனுப்புறான். அகம்பன் பக்த அகம்பம் பிரகஸ்தம் தசமுகம கூட்டம் கும்பகர்ணா அதிகாயம், அதிகாயன் ஒருத்தன், அவனும் கும்பகர்ணன் மாதிரியே வான், அவனு பெரிய சரீரம் ஒண்ணு, அவன் சரீரத்தில் அவன் யுத்தத்துக்கு தேர்ல ஏறி வர பெருமாளே இவன் யாரும் ரொம்ப அதிகாயன் ரொம்ப பெருசா இருக்கானேன்னு கேட்டு ராமனே ஸ்ரீராமனே அவனையும் யுத்தம் பண்ணான். கும்பகர்ணா அதிகாயம் பிரம்மாஸ்திர சின்ன கும்பாதிகமத மகராட்சஞ்சகத்வேந்திர சத்ரும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றது நிறைய கஷ்டம் இருக்கு, அந்த ராமாயணத்தில் இருக்க அந்த வரிசையில தான் வருது, இதை விட சில கஷ்டங்கள் இருக்கு. பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான் இந்திரஜித், கும்பகர்ணனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர், கும்பன் ஒருத்தன் நிகும்பன் ஒருத்தன், இவெல்லாம் யுத்தத்துக்கு வர வல்ல மாணவர்களே கவனிச்சுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. இந்திரஜித் மறுபடியும் திரும்பி யுத்தத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட சொல்லி, நான் இருக்கச்ச உங்களுக்கு கவலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேரம் வந்து யுத்தம் பண்ணி இந்த இடம் மறைஞ்சிருந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். முன்னாடி நாகாஸ்திரம் போத்த மாதிரி இப்ப பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி மொத்த பேரையும் அந்த பிரம்மாஸ்திரத்துல கட்டுண்ண பண்ணிட்டான். பெருமாள், இளைய பெருமாள், இன்னும் வானரங்கள் எல்லாரையும் மொத்த பேரும் பிரம்மாஸ்திரத்துல மோகிச்சு கீழே விழுந்துட்டான், திரும்பி வந்துட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் மாயாயுதத்துல மகா நிபுணன், சுலபமாக காரியத்தை பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த ஜித்து திரும்பி வந்து அதுக்கப்புறம் பிராட்டி கிட்டி போய் விஷயத்தை சொல்றான். ஒவ்வொரு சமயமும் இதோ பாரு மொத்தவங்க கீழே விழுந்து கிடக்கிறா பாரு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லி அவளை கூட்டு காமிச்சு இதெல்லாம் ஒண்ணு நடக்குது. மறுபடியும் நம்மளாம் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு அவெல்லாம் நினைச்சிருந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கச்ச, ராத்திரி வேலை, ராத்திரி வேலை இல்ல, 10 மணிக்கு தீபெட்டிய கையில எடுத்துட்டு விபீஷணன் வர, அவர் இந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் விட்டு வச்சிருக்க போல இருக்கு, அவர் கையில் எடுத்துட்டு வர. சில வானரங்கள்லாம் அப்படி குற்றுயிரும் கொலையுருமா நிக்கிறது, ஜப்பான்ல குண்டு போட்ட மாதிரி இது மொத்தம் போடு, சிலது மாத்திரம் இப்படி இப்படி நிக்கிறது. அப்போ கையில தீபெட்டி எடுத்துன்னு இப்படி வந்திருக்கும் போது ஆஞ்சநேயர் இருக்க, அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்க. அவரை இந்த பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாத அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். பிதா மகாதேஷ வரஹ, பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாத வரம் வாங்கி வச்சிருக்காரு. ராவண கிட்ட போய் சொல்ற அவர் இந்த விஷயத்த, பிரம்மா கிட்டேந்து நானும் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற, நீ மத்தம்தான் வாங்கினேன் நினைக்காத நானும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற முன்னாடி சபையில. அப்ப அவரை ஒண்ணும் பண்ணல, அவரையும் கூட்டுண்டார் விபீஷன். என்ன பண்ணலாம் இப்போ இருட்டல் ஒண்ணுமே தெரியலையே. விபீஷன் வர்றத பார்த்து வானரங்கள்லாம் பயப்படுறது, அந்த அறகுறையா பாக்குற வானரங்கள்லாம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஈன சப்தம் ஒன்னு கேட்டது, அந்த இடத்துக்கு போகாதா ஜாம்பவான். அவர் வந்து அந்த பிரம்மாவுக்கு பிரம்மபுத்திரர், அவர் மெதுவா இப்படி இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கார். விபீஷன் கிட்ட போய் அவருக்கு மெதுவா விசிறி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தினால எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காள், ஸ்ரீராம லக்ஷ்மணாலோட என்ன பண்ண உட்பட எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காளே என்ன பண்ணலாம்னு கேட்டார். அஞ்சனா சுப்ரஜாயன ஜாம்பவான் அழகா சொல்வார், ஆஞ்சநேயர் இருக்காரா அப்படின்னு கேட்டார். அஞ்சனையின் மைந்தன் இருக்காரா அப்படின்னா, அடியேன் இருக்கேன் இங்க இருக்கேன், இவருக்கே என்ன வேணும் அப்படின்னா, என்ன நியமனம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா. அதுக்குள்ள விபீஷன் கேட்டார், நன்னா இருக்கேன், ராமன் இருக்காரா கூட கேட்கலையே நீங்க, லக்ஷ்மணன் இருக்காரா கேட்கலையே, ஆஞ்சநேயர் இருக்கான்னு ஏன் கேட்டீர் அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஒருத்தர் பொழைச்சிருந்தாருனா மொத்த பேரும் பொழைச்சிட்டோம், அவர் இல்லை அப்படின்னா எல்லாரும் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதனால அவருடைய பிரபாவம் தெரிஞ்சு கேட்கிறேன், அவர் இருக்காரா அப்படின்னா, அடையன் இருக்கேன் அப்படின்னா, இங்கிருந்து நேர கிளம்பி ஹிமவத் பர்வதத்துக்கு போ, அங்க சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை இருக்கு பல சிகரங்கள்ல, அங்க வந்து சில ஓஷதிகள்லாம் இருக்கு, உயிர் திருப்பி தரக்கூடிய ஓஷதிகள்லாம் அங்க இருக்கு, அதையெல்லாம் நேரம் எடுத்துட்டு வா அப்படின்னு அதுக்கு பெயர்லாம் சொல்லி கொடுத்தார். ஓஷதிகளுக்கு பெயர் இருக்கும் இல்லையோ, அப்ப சந்தானகரணி, விசல்யகரணி, சஞ்சீவினி அப்படின்னா, சஞ்சீவினி அப்படின்னு ஒண்ணு, அந்த மாதிரி ஓஷதிகள் பெயர்ல சொல்லி இதெல்லாம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா இவளுக்கு சரியாயிடும் அப்படின்னு விட்டார். அவரும் கிடுகிடுன்னு நேரம் ஓடி போய் பறந்து போய் அப்படி இப்படி தேடினாராம். ஆனா இந்த ஓஷதிகளுக்கு ஒரு சுபாவம் தான், நம்ம ஆபத்துல தேடினா கிடைக்காது, அது மருந்து இருக்கும் இல்லையா, கடையில மருந்தே இருக்கட்டும், ஓஷதிகள் இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஆபத்துல ஒருத்த மாட்டி இருக்கும் போது போட்டா அப்பதான் கடையில மருந்தே இல்லைன்னு, இல்ல கடையே இல்லைன்னு போராத காலம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப கிடைக்கிறது கூட கிடைக்காது. அந்த மாதிரி இந்த ஓஷதிகள் கூட சில சமயம் கிடைக்காது போயிடும். அதனால ஓஷதிகள்னா அப்படியே தன்னை மறைச்சிட்டு காம்பிக்காம இருக்கு, எந்த ஓஷதி எப்படியும் கண்டுபிடிக்கணும், இதுக்கெல்லாம் ஆயுர்வேதம் படிச்சிருக்கணும். ஆஞ்சநேயர் இப்படி இப்படி பார்த்தார், என்ன ஓஷதியும் தெரியல, அவர் என்ன சொன்னார், இந்த மலையில இருக்குன்னு சொன்னார், அந்த மலையை அப்படியே பேசி கையில் எடுத்துருக்கு, நேரம் அந்த இடத்துக்கு கொண்டு வர அதிகமா அந்த அந்த செடியினுடைய காற்று பட்டதுனாலேயே மொத்த பேரும் மூச்சு விட்டாங்க. கும்பகர்ணன் எந்த எந்த வானரங்களை கொண்டானோ அந்த வானரங்கள் கூட மூச்சு விட்டு, ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி போனது உட்பட எல்லாம் மூச்சு விட்டு, வானர சைன்யத்துக்கு இப்ப ஒரு குறவும் இல்லை, ஒருத்தர் கூட மைனஸ் கிடையாது, யார் யார் போயிருந்தாலும் எல்லாரும் மூச்சு விட்டுட்டா இதனுடைய பிரபாவத்தினால. ராட்சச சைன்யத்துல யாரும் மூச்சு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ராவணன் என்ன பண்ணான், ராட்சசர்கள் இத்தனை பேர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற கணக்கு வெளியில சொல்லக்கூடாது, அது ரகசியமா இருக்கணும். லங்கையில யார் யார் செத்து போனாங்கிற கணக்கு வெளியில தெரியக்கூடாதுங்கிறது ராவணனே ஆரம்பிச்சிருக்க போலது, இன்னைக்கு மாத்திரம் இல்ல, முன்னாடி ராவணனே இதை ஆரம்பிச்சுட்டா போலது. அதனால வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால யார் இறந்து போனாலும் அவளை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்கோன்னுட்டான். அதனால லங்கையில ராட்சசர்கள் செத்து போனா அவளை தூக்கி மொத்த பேரையும் சமுத்திரத்துல போட்டுட்டான். அதனால இந்த காத்து அவ மேல படல, காத்து சமுத்திரத்துக்கு ஜலத்துக்குள்ள போகாது, அதனால இந்த காத்து அவ மேல படல. இது முன்னாடி தெரியாது அவளுக்கு, வானரங்கள் மாத்திரம் பொழைச்சுட்டா. இப்படி மறுபடி திருப்பி பிரம்மாஸ்திர சின்ன கும்பாதி கமத மகராட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ரும், பிரம்மாஸ்திரத்திலிருந்து பொழைச்சுட்டார் பெருமாள். அப்புறம் கும்பன் அப்படின்னா அவள்லாம் வரைச்சு, அவளுக்கெல்லாம் அஸ்திர பிரயோகம் பண்ணி கும்பன் நிகும்பன் மகராட்சன் அப்படின்னு ஒருத்தர். இந்த மகராட்சன்கிறவன் கரனோட பிள்ளை, அதுக்கு ரொம்ப நாளா கோபம், நம்ம அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்னு. ஜனஸ்தானத்துல கரண்ட் கடை அவன் பிள்ளை, இவெல்லாம் நிறைய உறவு உண்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இந்த உறவு சொல்றோம் அந்த இடத்துல, நீ இந்த உறவு நான் அந்த உறவு எல்லாம் வந்து அப்பாவை கொண்டுட்டாரு, நானும் ரொம்ப கோபப்பட்டு இருக்கேன், எனக்கு இப்பதான் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது, நான் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா, சரி அப்பாவை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சு சொல்லலாம் அப்படின்னு பெருமாள் அனுப்புறேன். மகராட்சஞ்சத்வேந்திர சத்ரும், கடைசியில இந்திரஜித்தே வேற வழி இல்லாமல் அவனே நேரம் வந்துட்டான், மறுபடியும் திருப்பி வந்துட்டான். இப்ப அடுத்த மாயாவித்தனத்தை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொம்மை, சீத பொம்மையை பண்ணி வச்சு, நீங்கள்லாம் யாருக்காக யுத்தம் பண்றங்களோ அந்த சீதா தேவியை நான் இப்பவே கொண்டுடுறேன் அப்படின்னு தேர்ல அழகா ஒரு பொம்மை ஒன்று பண்ணி, அப்படியே அசல் சீதை மாதிரியே இருக்கான் அவன் கத்தின், அந்த பொம்மை கத்தின்றே இருக்கு, ஹா ராமா ஹா ராமா ஹா ராமா அப்படின்னு கத்தின்னு இருக்கு. அந்த கேசங்கள்லாம் பார்த்தா மொத்தமும் சீதா பிராட்டி மாதிரியே இருக்கு. இந்திரஜித் அப்படியே அவர் தவளை தலையை பிடிச்சு, மணி தலைமுடியை பிடிச்சு அப்படியே அசிச்சு, கையில கத்தியை எடுத்து நேரம் அப்படியே அவனை வெட்டி தள்ளிட்டு வரும். சீதா தேவி போயிட்டா இனிமே யுத்தமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாரும் ஊர் போய் சேருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். இத பார்த்து முதல்ல பயந்தவர் ஆஞ்சநேயர், ஐயோ சீதா தேவி போய் இப்படி கண்ணுக்கு நேரம் கொண்டுட்டாரு, மகாபாவி கொல்லாதரா, தைரியம் வந்தா யுத்தம் பண்ணா இப்படியா ஒரு பெண்ணை பிடிச்சு கொள்ளுவேன்னு ஓடு கத்தர. அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படி கொண்டுட்டு இதுவும் வேணா ஒன்னு வேணா போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான், இவன் இடத்துக்கு வந்துட்டான். உடனே போய் சொல்ல பெருமாளும் அழ, எல்லாருமா சேர்ந்து அழறா, எதுக்காக யுத்தம் பண்றோமோ அதுக்கு பலனே இல்லாத போயிடுதே இப்படி அப்படின்னு இருக்கும்போது விபீஷணன் அழகான ஒரு கைங்கரியம் பண்ணார். இந்திரஜித்தை பத்தி எனக்கு தெரியும், என்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கங்க, ஒரு நாளும் ராவணன் சீதா பிராட்டியை கொல்ல மாட்டான், கொல்றதுக்கு சம்மதிக்க மாட்டான், அதுக்காக அவன் யுத்தம் பண்றது, அவன் யுத்தம் பண்றதுக்கு காரணம் சீதா பிராட்டி தானே, அதனால அதெல்லாம் இல்ல, இவன் மாயாவித்தனம் தவிர வேற ஒன்னும் கிடையாது. எப்ப இவன் இதை பண்ணிருக்கானோ இதுல வேற ஏதோ பின்னாடி சூட்சம் இருக்கு. நம்மளை எல்லாம் கவலைப்பட வச்சுட்டு அவன் நிகும்பிலையில யாகம் பண்ண போறான், அந்த யாகத்துல பண்ணி முடிச்சுட்டானா தேவதா பிரசாதம் வந்தாச்சுன்னா அவனை யுத்தத்துல யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆயிடும். அதனால முதல்ல போய் அந்த யாகத்தை நிறுத்தணும், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும், நம்மளை எல்லாம் ஏமாத்துட்டு அந்த பக்கம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமா வாஸ்தவம் தான், அது புரிஞ்சது. உடனே எல்லாருக்கும் லக்ஷ்மணி தலைமையில பெரிய சைன்யத்தை அனுப்ப அவர் கிடுகிடு நேரம் தான் நிக்கும்பிளைக்கு போற. அந்த குழந்தைகள் கிட்ட முதல்ல இந்த யாகத்தை அழிங்கும் அப்படின்னா எல்லாம் மேலிருந்து ஜலத்தை கொட்டி, இன்னும் என்னென்ன கொட்டணுமோ மொத்தத்தை எல்லாத்தையும் கொட்டி அந்த யாகத்தை மொத்தம் அக்னி எல்லாம் மொத்தத்தையும் அணைச்சு எல்லாம் இந்த அபிசார யாகம்னு பேர், இதெல்லாம் இது பண்ணா தப்பு கிடையாது, அதனால மொத்தத்தையும் அணைச்சு இந்திரஜித்துக்கு கோபம் ஆரம்பிச்சு மறுபடியும் யுத்தத்துக்கு நேரம் வந்து நிக்கிறான். என் கூட யார் யுத்தம் பண்றான், யாகம் போயிடுதேன்னு பெரிய கஷ்டம். இளைய பெருமாளோட கூட நிறைய வாய் செவடாலாம் விட்டு ரெண்டு பேருக்கும் கடைசியில பெரிய யுத்தம் ஒண்ணு நடக்கச்சு. இந்திரஜித்தை கொல்றதுக்கு ஒரு தபஸ் பண்ணணும், அந்த தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் இவர். 14 வருஷ காலம் தூங்காம இருக்கணும், 14 வருஷ காலம் நிதிரை இல்லாமல் இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டவரால் தான் அவனை கொல்ல முடியும், அப்படிலாம் உண்டு. அதனால அப்படிப்பட்டவர் நேரம் வந்து இந்திரஜித்தோட ஒரு பெரிய யுத்தம் பண்ண அவனும் மாயாவியா இருக்க, அப்ப கடைசியில லக்ஷ்மண பெருமாள் சரஸ்ரேஷ்டம் நரஸ்ரேஷ்டா தனுஸ்ரேஷ்டேபிசந்ததே, ஒரு ஆச்சரியமான ஒரு சிரேஷ்டமான வில்ல ஒன்று எடுத்த, சிரேஷ்டமான அஸ்திரம் ஒன்று கையில எடுத்த, நரஸ்ரேஷ்டமா இருக்கவர் அதை கோத்துண்ட, இந்த அஸ்திரம் போய் அவனை கொல்லணும். இது என்ன அஸ்திரம், ஆக்னேயாஸ்திரமா வாயவியாஸ்திரமா பாசுபதாஸ்திரமா வாருணாஸ்திரமா அப்படின்னா, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் நிறைய பிரயோகம் பண்ணியாச்சு, ஆனா அவன் அதுக்கு மேல பெருசா ஏதோ வச்சிருக்கான், அதனால இந்த அஸ்திரங்கள்லாம் எதுவும் போட வேண்டாம். வெறும் ஒரு அஸ்திரத்தை ஒண்ணு கையில எடுத்துட்டார், சாதாரண ஒரு வில்லு, அந்த வில்ல கையில எடுத்துட்டு அதை கோத்து வச்சுட்டார். வச்சிருந்து தர்மாத்மா சத்திய சந்தஸ்ட ராமோதாசரதி பௌருஷே சாத் பிரதித்வந்த சரைடம் ஜெகி ராவணிம், எங்க ராமன் தர்மாத்மா, அவர் சத்தியசந்தர் அப்படிங்கறத நன்னா நிரூபணம் பண்ணியாச்சு, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. தர்மாத்மாவும் சத்தியசந்தனாவும் இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் பௌருஷத்திலையும் அவனுக்கு சமம் யாரும் கிடையாது, அவனுக்கு சமமான வீரம் கிடையாதுங்கிறதும் சத்தியமா இருந்தால் இந்த சரமே நீ போய் இந்திரஜித்தை கொண்டுடணும் அப்படின்னு இதை சொல்லி பிரயோகம் பண்ண, இதுவே ஒரு மந்திரம் ஆயிடுச்சு. ஸ்ரீராமனுடைய பெயரை சொல்லி சொல்றபடினால இதுவே பெரிய மந்திரம். இதை ஜபம் பண்றான் நிறைய பேர். பௌருஷேச்சா பிரதித்வந்தா சரயிணம் ஜகிராவணிம், இந்திரஜித்தை கொண்டுடு அப்படின்னு சொல்லி பிரயோகம் பண்ண இந்திரஜித்தை கொண்டுடு. எல்லா அஸ்திரங்களும் சாதிக்காத ஒரு விஷயத்தை ஸ்ரீராமாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறது. ராமாஸ்திரம்னா ராமன் பிரயோகம் பண்ண அஸ்திரம் இல்லை, ராமனுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய அஸ்திரம் கூட சாதிக்கிறது. ஏதத் ராமாஸ்திரம் தலையுது அப்படின்னு பராசர விட்ட ஒரு இடத்துல சொல்ற. நான் ஒரு ராமாஸ்திரம் போடுறேன், பிரம்மாஸ்திரம் சொல்றதுக்கு இல்ல ராமாஸ்திரம். ஏன்னா அதுக்கும் இல்லாத பெருமை இங்க இருக்கிற அப்படின்னால அப்படி இந்திரஜித்தை கொண்டுட்டு லக்ஷ்மணன் திரும்பி வர பெருமாள் லக்ஷ்மணனுக்கு நல்லா ஆஸ்வாசம் பண்ணி வச்சு இனிமேல் யுத்தம் ஜெயிச்சாச்சுப்பா, ஒரு குறவும் இல்லை. அபிஜரண ஹுதவக பரிச்சரண விகடன சதபச பரிபதத பரிமித கபிபல ஜல தீலகரி கலகல ரவகுபித மகவஜி அபிகனன கிருத அனுஜ சாட்சிக ராட்சசத்வந்த யுத்த அப்பிரதித்வந்த பௌருஷ. இந்த வானர்கள் கிடுகிடுனு அங்கேருந்து போய் குதிச்சு குதிச்சு ஓடி சாடி அந்த யாகத்தை துவம்சம் பண்ணதான் இப்படி சொல்றாரு. கலகல ரவகுபிதன விகடன சரபச பரிபத தபரிமித கபிபல ஜல தீலகரி கலகல ரவகுபித அபிம், அப்படி வந்து யாகத்தை கொள்ள அப்படி இந்த யாகத்தை அழிக்க இந்திரஜித் திருப்பி வந்து யுத்தம் பண்ண தம்பியை கொண்டு இந்திரஜித்தை கொண்டுட்டார் பெருமாள். லக்ஷ்மண பெருமாளுக்கு என்னென்ன அவருக்கு சரீரத்தில் எந்தெந்த இடத்துல வேதனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக்கணும் அப்படின்னு சுஷேணன் ஒருத்தன் வைத்தியன் வானரங்களில் அஸ்வினி தேவருடைய புத்திரனா அவன், அந்த அம்சத்தில் இருக்கிறவன் அவன் கிட்ட சொல்லி இவர் கொஞ்சம் எல்லாத்துக்கும் புண்ணுக்கெல்லாம் மருந்து போடு அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்க அணைச்சிண்ட லக்ஷ்மணன். பெருமாள் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது ஆலிங்கனம் தான். அன்னைக்கு கருத்மான் வந்து ஒரு சக்கிய கைங்கரியம் பண்ணார் இல்லையோ, அப்பவும் பெருமாள் ஆலிங்கனம் தான் பண்ணிட்டார். கருத்மான திருவடி என்ன பண்ணார், ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் பண்ணிட்டார். கருத்மான என்ன பண்ணார் அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பெரிய திருவடி. அவர் அதுக்காக தான் வர்றார், திருவடிக்கு மாத்திரம் ஒன்று எனக்கு கிடையாதா அப்படின்னு வர்றார். அதனால அவரே ஆலிங்கனம் பண்ணிச்சா கருத்மான் வந்து அப்படியே நேரம் போய் சீவை குண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அப்ப சீவை குண்டத்தில் இருக்கவாள் கருத்மான பார்த்து கேட்டாலாம், என்னது நல்ல வாசனையா இருக்கிறே என்ன விசேஷம் அப்படிங்கிறார். சகல விதமான வாசனையும் உண்டு சீவை குண்டத்துல, ஆனா இது ஏதோ புது வாசனையா இருக்கு. உங்க திருமேனில ரொம்ப அழகான வாசனை வீசுறதே, இந்த வாசனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்பதான் பெருமாளோட நான் அணைஞ்சிட்டு வரேன் அப்படின்னா இது பெருமாளுடைய திருமேனி வாசனை இல்லை நன்னா தெரியும் எங்களுக்கு, இது வேற ஏதோ வாசனை அப்படின்னா. வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடக துக்கவாரிப்ளவோனஹ. பெருமாள் அன்னைக்கு மனுஷ லீலை பண்ணச்ச மாயா மனுஷ லீலம் அபிநயதிகரம் லப்த சேவா விசேஷ. கருத்மான் பத்தி கருட பஞ்சாசத்தில் அழகா சொல்ற, பெருமாள் மனுஷ லீலை பண்ணும்போது அங்க ஒரு சேவா விசேஷம் ஒரு கைங்கறி விசேஷம் பண்ணிட்டு வந்தாரே இவர். இவருடைய திருமேனியில இருக்கக்கூடிய வாசனை என்ன கேட்டானா, பிராட்டியினுடைய தலையில இருக்கக்கூடிய பூ வாசனையா. அந்த பிராட்டி அப்படியே அந்த கர்ணபூர காதுல இருக்கக்கூடிய ஆபரணம், காதுல இருக்கக்கூடிய பூ, தலையில இருக்கக்கூடிய பூ, எல்லா தோடியும் பெருமாளுடைய தோல்ல இப்படி சாஞ்சிட்டு இருப்பாராம். காட்டுல வனவாசத்துல 14 வருஷம் பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் பெருமாள் தோல்லையே அப்படியே தோஞ்சிட்டு இருக்கார், பெருமாளும் இவர் தோல்லையே சாஞ்சிட்டு இருக்கார். அப்போ வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி சாஞ்சி நிக்கிறதுல தோய்ந்து நிக்கிறார் இவர். அப்போ அந்த பிராட்டியினுடைய கரண்ட பூர ஸ்தபக அந்த புஷ்பம் இருக்கொல்லையோ, அந்த ஒரு வாசனை இருக்கொல்லையோ, அது பெருமாள் தோல்ல எப்பவுமே இருக்கான். அது இப்ப கருத்மான ஆலிங்கனம் பண்ணிட்டாரா, அந்த வாசனை இப்ப கருத்மானுக்கு வந்துருத்தான், அதுதான் அவ கண்டுபிடிக்கிறான். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருட துக்கவாரிப்ளவோனா. ஆச்சரியமான ஒரு வாசனை இது திருமலையில பெருமாளுடைய வஸ்திரங்கள் அப்படின்னு சில சமயம் சில பேருக்கு அபூர்வமா கிடைக்கும், உள்ள கூட்டு கொடுப்பா. பெரியவாள்லாம் யாராவது போனான்னா அந்த ஏகாந்தமா அந்த ரூமுக்குள்ள கூட்டுன்னு போய் எம்பெருமானுடைய வஸ்திரங்கள் திருவேங்கடமுடையாருடைய வஸ்திரங்கள் அப்படின்னு கையில கொடுத்தானா அதை வாங்கி இப்படி கண்ணில் ஒத்திண்டு அவகிட்ட திருப்பி கொடுத்துடும், கண்ணில் ஒத்திண்டு தலையில ஒத்திண்டு திருப்பி கொடுத்துடும். ஆனா என்ன தெரியுமோ, அந்த அந்த வஸ்திரங்களை எடுத்து கையில வாங்கிட்டு கண்ணில் ஒத்திண்டு தலையில வச்சுட்டு திருப்பி கொடுத்துடும் வச்சுக்கோங்க, குறைஞ்சது 2 மணி காலத்துக்கு அந்த வாசனை நம்ம உடம்புல இருக்கும். இந்த பச்சைகள் பூர வாசனை, பச்சைகள் பூர்வம் குங்குமப்பூவும் கலந்த ஒரு வாசனை, நம்ம குளிச்சா கூட போகாது, அப்படிப்பட்ட ஒரு வாசனை இருக்கு. நன்னா அனுபவிச்சிருக்கா அடியுக்கும் அந்த பாக்கியம் இருந்திருக்கு. சின்ன வயசு இப்போ இப்போ ரொம்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், எத்தனையோ நெருக்கங்கள்லாம் இருக்கு, இல்லை கிடைக்குமோ தெரியல. ஆனால் முன்னாடி நிறைய பேருக்கு கிடைக்கும் அது, இப்போ இல்லை, இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆலிங்கனம், அதனுடைய பிரயோஜனம். அந்த மாதிரி இப்போ லக்ஷ்மண பெருமாளையும் ஆலிங்கனம் பண்ணிண்ட. பங்க்வா கம்பம் பிரஹஸ்தம் தசமுக மகுடம் அப்படி மெதுவாக ஹத்வே மகனாட்சஞ்ச ஹத்வேந்திர சத்ருன்னு ஜித்வான் அப்படி இந்திரசத்ருவை கூட அப்படி ஜெயிச்சார். இந்திரஜித்தியம் மெதுவாக ஜெயிச்சுட்டு சகபலம் அவதீத்து ராவணம் ராமபத்ரா ஜித்வா கஸ்னை ஸ்திரிபிஸ்தம் இப்படிலாம் பெரிய யுத்தங்கள்லாம் விசேஷமா நடந்துட்டு இருக்கு. எத்தனை நாள் நடந்ததுன்னா 3 நாள் நடந்த யுத்தம் தான், அதிகமா கிடையாது. மகாபாரதம் மாதிரி 18 நாள்லாம் கிடையாது. ஜித்வா கஸ்னை ஸ்திரிபிஸ்தம் சகபலம் அவதீத்து அதுக்கப்புறம் இப்படி ஒத்த ஒத்தரா போயிட்டா கடைசியில் ராவணன் என்ன பண்றதுன்னு பார்த்தா, ராவண கிட்ட மூல பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பலத்தை யுத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டான். மூல பலம்னா இந்த வானரங்கள் மாதிரி தான், அவளுக்கு பெரிய அளவில் யுத்தம் பண்றதுன்னா என்ன தெரியுது தெரியாது இருக்கட்டும், ஆனா கோடிக்கணக்கில் நிறைய பேர் அவளை எல்லாம் நீங்க மொத்த பேருமா போங்கோ அனுப்பிச்சுட்டான். கோட்டை கதவு திறந்தது, இந்த மூல பலம் வெளியில வந்தது, வானரங்கள்லாம் யுத்தத்துக்கு எதிர்க்க போய் நிக்கிறது. ஆனா அது மூலபலம் வந்துட்டே இருக்கு, மேலேருந்து மேல மேல மேல கதில இருந்து. எங்கேயாவது 100 பேர் இருந்தா பரவாயில்ல, 1000 பேர் இருந்தா பரவாயில்ல, 10000 பேர் இருந்தா பரவாயில்ல, முடிவே இல்லாமல் ஒரு ஜல பிரவாகம் ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவனே அந்த பிரவாகத்துக்கு என்ன பண்றது, மணல் மூட்டை போடலாமா என்ன பண்ணலாமான்னு யோசிக்கிறான். சுனாமி வந்தா மணல் மூட்டையா போட முடியும். அந்த மாதிரி சுனாமி மாதிரி இந்த இடத்துல அந்த பிரவாகம் மூலபலங்கிறது மேல மேல வந்துட்டே இருக்கான். இவங்கிட்ட இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத விபீஷணன் சொல்லவே இல்லையே. அப்படியே குரங்குகள் அது அப்படியே அடிச்சுட்டு போறது, யுத்தம் எல்லாம் பண்ண வேண்டாம், அந்த மூல பலத்துல குரங்குகள் அப்படியே தானா அடிச்சுட்டு போறது. மேல விழுந்து அவளை விழுந்து தெரிந்து மேல மேல வந்துட்டே இருக்கு. வழிவிடு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு மேல மேல வந்துட்டு இருக்க, தப்பி பழைச்ச குரங்குகள்லாம் நேர போய் ராகவம் சரணம் எய்யுஹோ பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண, உடனே பெருமாள் ஒரே ஒரு வில்ல கையில எடுத்துட்டார். லக்ஷ்மணா நீ அங்க நிந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு 10000 பேரோட யுத்தம் பண்ண மாதிரி தனி ஒருத்தனாக பெருமாள் கிளம்பி அந்த மூல பலத்தை நிர்மூலமாக்கினார். ஒரே ஒரு அஸ்திரத்தை கையில எடுத்துட்டா, ஒரே ஒரு வில்ல கையில எடுத்துட்டார். மகாகோரமான யுத்தம் ஒண்ணு நடக்கிறது, அதுல அந்த மூல பலத்துல இருக்க எல்லாரும் பெருமாளோட சண்டை போடுறான். மொத்த பேரும் அந்த சண்டை போடுறோம், அவனுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கான். என்ன கஷ்டம், இவர் ஏன் என் கூடயே சண்டை போடுறார், அவன் கூட ஏன் கொஞ்சம் சண்டை போட மாட்டேங்கிற அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறான். மொத்த பேரும் அப்படி எல்லாரோடையும் யுத்தம் பண்ற மாதிரி பெருமாள் ஆச்சரியமான அக்ரிதாரஞ்ச சாட்சிக்க ராட்சச துவந்த யுத்தம். அந்த இந்திரஜித்தை கொண்டுட்டு வந்த லக்ஷ்மணனை நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, வேடிக்கை பார்த்துக்கோ அப்படின்னு அவனை சாட்சியா வச்சு ராட்சசர்களோட ஒரு துவந்த யுத்தம் ஒண்ணு அழகாக பெருமாள் பண்ணார் அந்த இடத்துல. சரவருஷம் வவர்ஷக அப்படிங்கிற வால்மீகி இந்த இடத்துல இது ஒரு சரம் எடுத்து பிரயோகம் பண்ணல, ஆகாசத்துல இருந்து மழை பொழிஞ்சா இப்படியோ அந்த மாதிரி பெருமாள் கிட்ட இருந்து அப்படி சரம் வந்துட்டே இருக்கான். மழையாக சரவருஷமாக பொழிந்து சொல்லிட்ட. அதனால்தான் ஆண்டாள் சொல்ற சரமழை போல் வாழ உலகனில் பெய்தினாய். அன்னைக்கு ராமாவதாரத்துல ஒரு சரமழை கொண்டு இருந்தது இல்லையோ, அந்த மாதிரி எங்களுக்கு மழை வரணும் அப்படிங்கிற நம்மளும் அதெல்லாம் கேட்கணும். சரமழை போல் வாழ உலகனில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேன். பெருமாள் சரவருஷம் வருஷிச்சா போல இப்ப மழை பெய்யணும் அப்படிங்கிற ஆண்டாள். மழை பெஞ்ச மாதிரி அது இல்லை, அதை பார்த்து மழை கத்துக்கணுமா அப்படி இருக்கு. அப்படி பெருமாள் யுத்தம் பண்ணிட்டு அப்பிரதித்வந்த பௌருஷ, அப்ப இவனுடைய பௌருஷத்துக்கு கூட யார சொல்ல முடியும், இந்த மாதிரி பௌருஷம் சொல்ல முடியுமா, யாராவது நேரம் நிற்க முடியுமா. திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா அப்படி பெருமாள் ஆச்சரியமா மூல பலத்தை நிர்மூலமாக்கிட்டு அப்படி வந்து நிற்கும் போது சுக்ரீவன் பெருமாளை பார்த்து கேட்கிறான், என்ன இது, என்ன வீரம் இது, நான் ஏதோ சிலது பார்த்திருக்கேன், ஏதோ சிலது கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கூட ஒன்று இருக்குமான இது நினைச்சே பார்க்க முடியலையே அப்படின்னா பெருமாள் வந்து அந்த அவதார ரகசியம் இது இல்லையா, ஏதத் அஸ்திரபலம் திவ்யம் மம வா திரம்பகஸ்யவா, இந்த அஸ்திரபலம் இருக்குல்ல இந்த சாமர்த்தியம் இது எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டார். முதல்ல ஏ ததஸ்திரபலம் திவ்யம் மமா அப்படின்னார். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பா, நீ யாரும் கேட்பான், மனுஷனா இருந்துட்டு மமா அப்படின்னு சொல்ல முடியாது, அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்டார்னா, அப்ப பெருமாள் என்ன பண்ணார், இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக திரம்பக சிவா, சிவனுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், சிவனுக்கு இருக்கலாம், வேற யாருக்கும் இது கிடையாது அப்படின்னா இப்ப விஷ்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும். சுவாமி தேசியன் இதை சாதிக்கும் போது திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா, சிவனை காட்டிலும் அதிகமான கோராஸ்திராடம்பரம் அப்படிங்கிற ராமாயணத்துல எனக்கும் சிவனுக்கும் உண்டுன்னு சமமா சொல்றாரு. ஆனா தேசிகன் அதிகமா சொல்லியிருக்காரு திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா. ஏன்னு கேட்டன்னா ராமாயணத்தை கொஞ்சம் மறைச்சு சொல்லிருக்க பெருமாள், இது சிவனுக்கு கூட கிடையாது எனக்கு தான் உண்டு அப்படின்னா அப்ப மனுஷாவதா மனுஷன்னு நினைக்க மாட்டான் எல்லாரும். அதனால எல்லாத்தையும் மறைச்சுன்னு இருக்க விட மறைச்சு சொல்லிருக்காரு. இதனுடைய உண்மை பாலகாண்டத்தில் இருக்கு. வில்ல கையில எடுத்துட்டா கூட பெருமாள் தான், பெருமாளுடைய பிரயோகம் தான் அதிகமானது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டான் இருக்கோ. அதை வச்சுட்டு சாதிச்சார். சாரதி கிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப, ராவணனே நேர யுத்தத்துக்கு வர சகபலமவதீத் ராவணம் ராமபத்ரஹ, ராவணனே நேர யுத்தத்துக்கு வர மகா யுத்தம் நடந்த ராம ராவணையோர் யுத்தம், ராம ராவணையோர் இவன் இதுக்கு சமமான யுத்தம் சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட யுத்தம் நடக்கச்சு. நடுவுல ராவணன் கொஞ்சம் மழங்கி போய் விட சாரதியானவன் ராவணன் அப்படியே நைசா அழிச்சுன்னு போயிட்டான். மகாராஜாவுடைய உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ராவணன் கோபிச்சுக்கிறான். ஏண்டா ஆயிடுச்சுன்னு வந்த சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி, இப்படிப்பட்ட சத்ரு எனக்கு கிடைச்சானே நான் சந்தோஷப்படுறேன். இந்த ராவணன் ஆணாப்பட்ட தேவர்களை எல்லாம் ஜெயிச்சவன், இந்திர சந்திராதிகள் வருண குபேராதிகள் எல்லாத்தையும் ஜெயிச்சவன், கடைசியில் ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டானே அப்படின்னு நான் என்ன கேவலமா நடிச்சுட்டு இருந்த போது இப்போ அவர் யுத்தம் பண்றதை பார்த்தோடனே ஆஹா நாசம் வந்து உற்ற போதும் நல்லதொரு பகையை பெற்றேன், இவன் கையால சாகணும்னா எனக்கு அது விசேஷம், அவனுடைய வீரியத்தை பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி நான் சந்தோஷப்பட்டு இருக்கச்ச எனக்கு அவமரியாதை படுத்துற மாதிரி யுத்தத்திலே திருப்பி கொண்டு வந்துட்டிய, என்ன காரியம் பண்ண, நீ லோகம் முழுக்க என்ன நிந்த பண்ணுவேன், திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு அனுப்பு அப்படின்னா மறுபடியும் ராவணன் வரா ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. அதனால தான் ராமன் ராவணனுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். ராவணனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு வீரனாலே நான் கீழே விழணும் அப்படி அப்படி வீர ரொம்ப தூரம் ரொம்ப பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு கடைசியில் புல்லு தடுக்கி கீழே விழுந்தான் இருக்கக்கூடாது. அதனால இவர்கிட்ட இருந்து எனக்கு தொத்தோகம் வதம் ஆகாங்கன்னு அப்படி உங்ககிட்ட எனக்கு வதம் வேணும், அதனால அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் திரும்பி வரானா. அப்புறம் பெருமாள் வந்து இந்திரன் தன்னுடைய தேரை கொடுத்தனுப்ப மாத்தலியே சாரதி, இந்திரனுடைய சாரதியான மாத்தலியே சாரதியாக இருக்க மாதலி தேர் முன்பு கோள் கொள்ள மாயனி ராமணன் மேல் சரமாரே தாய்தலை ஆற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி மாதலி தேர் முன்னாடி நிக்கச்சு அஸ்திரத்தை காமிச்சு, அதுக்கப்புறம் மாதலி ஞாபகம் இருக்கிற கொஞ்சம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணலாமே, ஏன் இந்த விளையாட்டு வேடிக்கை எல்லாம் அப்படின்னு சொல்லி கை கூப்ப சரிஞ்சுட்டு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிற முதல்ல ராவனுடைய தலையெல்லாம் இருக்கிற தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னு தேசியனுடைய வீரத்தை தானே பாடுறார், நீ அதை தான் பாடுற உத்தம அமர்த்தலத்துல தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்தது. பாதுகாசத்துல சொல்ற ஒரு ஒரு பூ பூ பறிக்கணும்னு இருக்காங்க இல்லையோ, ஒரு பூவா பறிச்சு பறிச்சு கூடையில போட்டுட்டே வரானா, ஒரு இடத்துல பார்த்தா கொத்தா பூ இருக்கு கூட அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே கொத்தா பறிச்சு உள்ளுக்குள்ள போட்டுருவானு இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் ஒத்த ஒத்தரா பார்த்து தலை எடுத்துட்டே வந்தாரா, இங்க பார்த்தா பத்து தலை கொத்தா இருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான், அப்பா கொத்தா பறிச்சு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை பத்தம் ஒரு கொத்தா அப்படியே பிடிச்சு பிடிச்சு போடுறாங்க பெருமாள். மறுபடியும் முளைக்கிறது அது மறுபடியும் அந்த கொத்தா பிடிக்கிற அதுல இருந்து என்ன தெரியும், யார் பண்ணார் இதை பண்ணது யார் அப்படின்னா இவர் தான் பண்ணிருக்காரு. இந்த ஊர் பெருமாளை தான் சொல்றார் தலை பத்தல் தலை பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் அப்படின்னார். எதுக்காக சொன்னார் அப்படின்னா அத்திகிரி பத்தர்வினை தொத்தரா இருக்கும், அதே மாதிரிதான் என்னுடைய பத்தர் நான் அத்திகிரி பத்தர் ஹஸ்திகிரி பக்தனா நான் இருக்கேன், இவனுடைய பாபத்தையும் இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா எடுத்துட்டுதான் ரொம்ப லேட்டாகும் கொத்தா எடுத்துருந்தார். அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே, என்னுடைய பாபத்தையும் அப்படி ஒன்னு ஒன்னா எடுக்காமல் ராவனுடைய தலையை கொத்தா எடுத்தாமல் இதையும் கொத்தால் எடுக்கிறதுக்கு ஒன்னால் தானே முடியும் அப்படின்னு அந்த ஞாபகம் ஒருத்தர பெருமாளுக்கு அந்த அவதாரத்துல பண்ணது இப்ப பண்ணும் அப்படின்னார். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்துல மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அப்படின்னு சொன்னதுக்கும் ஒரு தாற்பயம் இருக்கு, அது பாகவத உபன்யாசத்துல வரும். இப்ப அத்திகிரி பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே அப்படின்னு சொல்றேன். ஒரு கொத்தா தலை வச்சு ஆனா மறுபடியும் தலை முளைக்க தேவர்கள்லாம் ராவனுடைய தலை கீழ் விழுந்து உடனே சந்தோஷப்படுவாளாம், மறுபடியும் தலை முளைச்ச உடனே கஷ்டப்படுவாளாம், இப்படியே மாத்தி மாத்தி நடந்து இருக்கச்ச கடைசியில பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ಅಖಿಲ ಜಗತ್ ಅಖಿಲ ಜಗದಧಿಕೆ ಭುಜ ಬಲವರ ಬಲ ದಸ ಲಪನ ಲಪನ ದಶಕ ಲವನ ಜನಿತ ಕದನ ಪರಬಸರ ಜನಿಚರ ಯುವತಿ ವಿಲಪನ ವಚನ ಸಮ ವಿಷಯ ನಿಗಮ ಶಿಖರ ನಿಖರ ಮುಖರ ಮುಖ ಮುನಿವರ ಪರಿಪಣಿತ ಅವಳು ಬ್ರಹ್ಮಾಸ್ತ್ರ ಪ್ರಯೋಗ ಮಣ್ಣ ತೇರ್ಲೆ ರಾವಣ ಗೊತ್ತಿನ ಕೇಳಿ ವಿಳಿದಾಣ ಅಂಗ ಇರಕ್ರ ಅಸುರರು ಮೊತ್ತ ಬೇರೆ ಓಡಿ ಹೋಯ್ತಾ ನಡುವಿಲ ಪುಡಿದಿಲ್ಲ ವಿಳಿದುಟ್ಟ ಅವನ್ என்ன கோரமான ஒரு காட்சி தெரியுமா? கோரம்னா என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு ராஜா கடைசியில புழுதியில கீழே விழுந்து கிடக்கிறான். உடம்பு முழுக்க மண்ணா இருக்கு. கேட்கறதுக்கு நாதி இல்லை, கிட்ட வரத்துக்கு பயம். ஒருத்தனும் எல்லாம் ஓடி போயிட்டா. மத்த பேரும் ராவணராஜா எங்க இருக்கான்னா புழுதியில விழுந்து கிடக்கிறான். இந்த விஷயம் உள்ளுக்குள்ள போக என்ன ஆச்சரியம்? அகில ஜகத ஜிக புஜபல வரபல. உலகத்திலே இந்த அளவு புஜபலம் கிடையாது, வரபலம் கிடையாது. இத்தனை வாங்கி வச்சிருக்க கடைசியில் புழுதியில கிடக்கிறான் பாருங்கன்னா. அங்க இருக்கிற ஸ்திரீகள் மொத்த பேரும் வந்து அடராளம். மந்தோதரி வந்து ஒந்தோதரி விலாபகா அப்படின்றது. மந்தோதரி வந்து ஓன்னு அழறா, இப்படி போய் புழுதியில விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு அழறா. சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமஸ்னுதே விபீஷண சுகம் பிராப்தா ம் பிராப்தா பாபமீ திருஷம். இந்த மந்தோதரி அப்ப என்னென்னு சொன்னாலும் அதெல்லாம் வேதாந்த விஷயம் இல்ல. சுவாமி தேசிகன் வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்றான். என்னன்னு கேட்டா, சுபகிருத் சுபமாப்னோதி, சுபத்தை புண்ணியத்தை பண்ணவன் சௌக்கியமா இருப்பான், பாபத்தை பண்ணவன் நாசமாவா அப்படின்னு சாஸ்திரம். இப்ப பாருங்க, எங்க மச்சின விபீஷணர் சௌக்கியமா இருக்க நீங்க கீழ் விழுந்து கிடக்கிறேன். நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேனே, பிதாமே தானவா பிதாமே பிதா தானவ ராஜோ மே பர்த்தா மே ராட்சசாதிபா. இப்படி எல்லாம் கர்வப்பட்டு இருந்தேன் தெரியுமா? என்னுடைய அப்பா தானவராஜன் மயன், என்னுடைய பர்த்தா ராட்சசராஜன், என்னுடைய புத்திரன் இந்திரனையே ஜெயிச்சவன், புத்திரோ மே சக்கர நிர்ஜேதா இத்தேவம் கர்விதா பிரிசம். இப்படி எல்லாம் கர்வப்பட்டு நின்றுட்டு இருந்தேனே, ஒரு க்ஷண காலத்துல ஒண்ணுமே இல்லையே, நானே அனாதையா நிக்க வேண்டி இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் வேதாந்த விஷயங்கள்லாம் பேசி, அன்னைக்கே தெரியலையா 14,000 பேரை கொண்டுட்டு வந்தேன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க? அவர் சாதாரணமானவர் இல்ல, விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல ஒரு பதிவிரதையை பிடிச்சு உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கேல, இதை காட்டுல அதர்மம் ஒண்ணு லோகத்துல கிடையாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன், எனக்கு என்ன குறை? நான் இருக்கச்ச அதிகமான காமங்கிறது ரொம்ப மோசமானதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு ஒவ்வொன்று மந்தோதரி அழ பக்கத்துல பெருமாள் வந்து நிக்கிறதா அப்படியே பார்த்தா. பெருமாளை மந்தோதரி சேவிக்கிறாளாம், வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்சவளான அப்படின்னால பெருமாள் சேவிச்ச உடனே, இதுவரைக்கும் பெருமாள் சேவிச்சவா நம்ம யாரை பார்த்தோம்? சுமந்திரரை சேவிச்சார், தாரை சேவிச்சார், அவெல்லாம் பெருமாள் சேவிச்சவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள். எல்லாரும் என்னென்ன ஸ்தோத்திரம் பண்ணது இருக்கட்டும், மந்தோதரி பெருமாள் சேவிச்சானா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா. அது பெருமாளை பார்த்த உடனே சொல்றார், ஆஹா சாட்சாத் பரமாத்மா சிவன் நாராயணன் அப்படின்னு. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா ஸ்ரீவத்சவத்சாஹா. யாரு தமசுக்கு மேல? தமச பரஸ்தாது வேதம் சொன்ன மாதிரி சீவியுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவர், சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடியவர். ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹ. ஸ்ரீவத்சவக்ஷனாக இருக்கக்கூடியவர், நித்யஸ்ரீயாக இருக்கக்கூடியவர். பிராட்டியை பிரிச்சுட்டா நடத்திட்டு இருக்கான் பைத்தியக்காரன். எப்படி பிரிக்க முடியும்? உள்ளூர் திருமார்பில் எப்பவுமே இருக்கிற போய் பிரிக்க முடியுமான்? அதெல்லாம் வெறும் அபிநயம் பண்ற அவள்லாம். அஜய்யா ஜெயிக்க முடியுமான் அவனை? அஜய் சாஸ்வதோ த்ருவஹ அப்படின்னு பகவான்கிறத புரிஞ்சுட்டு, அதுவும் சங்கச்சக்கர கதாபாணியா பெருமாளை சேவிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்துல பெருமாளை சங்கச்சக்கர பாணி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றோம். இவ ஒருத்தி தான், ரிஷிகள் கூட பண்ணல, இவ ஒருத்தி தான் நேரம் பண்ணால், இவளுக்கு தான் அந்த சேவை. மறுபடியும் நல்ல உத்தமமான பிரதிவிரதா தர்மத்துல இருக்கிறபடியினாலேயும், பகவான் கிட்ட விசேஷமான பக்தியோட இருக்கிறபடியினாலேயும், பிராட்டி சீதை கிட்டையும் விசேஷமான பக்தியோடு இருக்கிறபடினாலையும், பெருமாள் வந்து அவளுக்கு மாத்திரம் அந்த சேவையை கொடுத்தாராம். அதான் அவன் ஆச்சரியமா அப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி வேதாந்தங்களையெல்லாம் சொல்லி மந்தோதரி விலாபா அப்படின்னு அழறான். ஐயோ போயிட்டே போயிட்டேன்னு அழல, இதுதான் தெரியாது அழறான். இது கூட தெரியாத போயிட்டே உனக்கு இந்திரியங்களை ஜெயிக்க முடியல, என்ன யாரை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? இந்திரியங்களை ஜெயிக்க முடியாமல் கேள்வி விழுந்திருக்கிறேன்னு அழறான். அதுக்கப்புறம் விபீஷணனை கூப்பிட்டு சம்ஸ்காரம் பண்ணுனார் பெருமாள். இவனுக்கு போய் நான் சம்ஸ்காரம் பண்றதாது துஷ்டாத்மா வாச்சே அப்படின்னார் விபீஷணர். அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆகிதாக்னி வேதாத்தியனம் பண்ணவன், இவனுக்கு சம்ஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் இருக்கட்டும். மரணாந்தாணி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியதாம் அஸ்ய சம்ஸ்காரஹா, இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணு. யதா தவ ததாமம், நீ சம்ஸ்காரம் பண்ணாட்டா நாம மட்டுமே நரம்புருவான். அந்த அளவு ஆசிரியம் மரண அந்த வைரங்கள்லாம் போயிடுவோம். சத்ருன்னா இப்போ மரணம் வரைக்கும் தான் சத்ரு. மரண அந்தாரி இதுக்கெல்லாம் ஆசிரியமான வியாக்கியானம் நம்பிள்ளி சரிச்சிருக்கார், ரொம்ப ஆசிரியமான வியாக்கியானம் சரிச்சிருக்கார். மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம் ஆயிடுத்து. ஏன்னா ராவணனை கொல்லணும் தானே பிரயோஜனம், அந்த பிரயோஜனம் ஆயிடுத்துன்னு சொல்லலையா, அப்படி சொல்லலையா? பின்ன என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, ராவணன் எதிரம்பு கோத்துண்டு நிற்கக்கூடாதுங்கிறது பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் எதிரம்பு கோக்கக்கூடாது, எந்த ஜீவனா இருந்தாலும் தொம்மையை ஹம்மையும் சொல்லக்கூடாது. மரணத்தோட நம்முடைய சத்ரு பாவம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் நமக்கு சத்ரு இல்லை அப்படின்னு சொல்லலையா? மரணம் எனக்கு யாருமே சத்ரு கிடையாது, எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவன் தான் அப்படின்ட்டு எனக்கு சத்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தா வச்சுக்கோங்க, அவன் மரணம் வரைக்கும் தானே சொல்ல முடியும், அப்புறம் அவன் சொல்ல முடியாது இல்லையோ. அப்போ அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், இப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஏன்னா இவனால சத்ருன்னு சொல்லி எதிரும்பு கோத்துன்னு நிற்க முடியாது இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம், ரொம்ப அழகா சாதிக்கிறேன். இந்த வியாக்கியானத்தோடு கூட ராமாயணத்தை அனுபவிக்கிறேன். கிரியதாமஸ்ய சம்ஸ்காரஹ, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணு பாரு அப்படின்னு சொல்ல விபீஷணும் அழகா சம்ஸ்காரம் பண்ண. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா, முன்னாடியே நடத்தின பட்டாபிஷேகம் தான். அபிஜிச்ச ஜலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத கிருத்தியஸ்ததா ராமஹ விஜ்வரஹ பிரமுமோதஹ. முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், ஆனா மனசுக்குள்ள ஒரு ஜுவரம் இருக்கும். பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, என்ன ஜுவரம் அப்படின்னா, ஒரு சரணாகதின்னு ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த சரணாகதி பொறுப்பை இவர் கையில ஏத்துக்கிற அருள்யோ, இவனை காப்பாத்துறேன்னு. இவன் சரணாகதி பண்ணவன் கேட்டா, தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுடபடினால அவன் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு பேசாம இருக்கான். ஆனா இவனை காப்பாத்துற பொறுப்பை பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பரம் வந்துடும் கையில, இந்த ஜீவனை எப்படியாவது மோட்சத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இவன் படுத்துற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, இவன் நிறைய பாவங்கள்லாம் பண்றான். இவன் பண்ற பாபத்துக்கெல்லாம் இவனை க்ஷமிச்சோ இல்ல இவனை தண்டனை கொடுத்தோ இவனை மறுபடியும் பிராயசித்தம் பண்ண சொல்லியோ ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை எப்படியாவது கொண்டு போற வரைக்கும் அவர் படுற பாடுக்கொள்ளியோ, அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஐயோ சரணமாகும் தனதால் அடைந்தார்கள்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிறவன் இப்ப சரணாகதியை பண்ணிட்டு ரம்மாழ்வார் மாதிரி எல்லாரும் இருந்தா பரவாயில்ல, சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியும் சரணாகதி பண்றதுக்கு அப்புறமும் ஏதாவது வித்தியாசம் உண்டோ, அப்ப பண்ண பாபங்கள்லாம் மறுபடியும் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி. அப்ப பெருமாள் தான் அந்த பொறுப்பை கையில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. அந்த பொறுப்பு கடைசியில அவருக்கு போகும்போது அவருக்கு தான் அப்பதான், அப்பா நமக்கு இப்ப இந்த பிரச்சனை விட்டது, இந்த பரம் தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி விபீஷன் கிட்ட அப்பராஜ்யத்தை கொடுத்துட்டா, இப்பதான் விஜ்வரஹா பிரமுமோதஹ, இதுதான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறார். குறையொன்றும் இல்லாத கோவிந்தானா, கோவிந்தனுக்கு என்ன குறை இருக்க முடியும், நமக்கு தான் குறை இருக்க முடியும், அவனுக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சாதிச்சார், அவருக்கு ஒன்றும் குறவு கிடையாது. நீ சரணாகதி பண்ணியோ அப்பதான் அவருக்கு குறவு வந்துருத்து, ஏன்னா உன்னை எப்படி அது கூட்டு போட முடியும், நீ சரணாகதி பண்ண அப்புறம் உனக்கு நிறை வந்துருத்து அவனுக்கு குறை வந்துருத்து, ஆனால் உனக்கும் மோட்சத்தை கொடுத்து தன் குறையை தீர்த்து கொண்டவர், அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணார். அப்படி வித்வா லங்கைக்கல விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு போய் சீதா பிராட்டியை கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணணும். விபீஷன் கிட்ட சொன்னார், உன் அனுமதியோடு கூட சீதா பிராட்டியை, ராஜா உள்ளியவர் உன் அனுமதியோடு கூட சீதா பிராட்டியை கூட்டணும்னு ஆஞ்சநேயர் அனுப்பிச்சார். ஆஞ்சநேயர் கிடுகிடு போய் ஜெய் விஜய் பவ, அவருக்கு தான் முன்னாடி தெரியும் ஜெய் விஜய் பவ அப்படின்னு சொல்லி அந்த விஜயத்தை சொல்லி சீதா பிராட்டி என்ன பண்ணார், ரொம்ப ஒன்றும் பேசவே இல்லையா, சந்தோஷத்தினாலும் வாயில வார்த்தையே வரலை. ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்க போறேன் இப்போ, கொடுக்கறதுக்கு கையில ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்ச, நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம், எனக்கு பர்மிஷன் மாத்திரம் கொடுக்க போறோம், உன்ன சுத்தி படாத பாடு படித்திர இந்த ராட்சசிகள் 10 மாசமா உருட்டி மிரட்டி என்னென்ன பண்ணிருந்ததோ அந்த ராட்சசிகளை க்ஷண காலத்துல ஒழிச்சுடுறேன், அப்படி கையில நெசிக்கிறேன், நான் காலால போட்டு துவச்சுடுறேன். பெருமாள் ஸ்ரீராமனுடைய அஸ்திரங்கள் அந்த ராட்சசால என்ன படாத பாடு படித்ததோ அத்தனையும் நான் என் கையாலே பண்றேன், தயவு பண்ணி எனக்கு ஒரு அனுமதி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். பிராட்டி சிரிச்சிட்டு, பாபா நாம் வா சுப நாம் வா வதர்ஹா நாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேண நகசின்னாபராஜ்யதி. ப்ளவங்கமா குரங்கேன, உனக்கு என்ன தர்மத்தை எங்க கேள்விப்பட்டிருக்கு பாரு, குரங்குக்கு என்ன தர்மம் தெரிய முடியும், தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, கருணைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லையா, காரியம் கருணமாரியேன கருணைங்கிறது கேள்விப்பட்டது இல்லையா, இப்படி சாட்சாத் எங்கிட்டயே வந்து கொண்டுறேங்கிறியப்பா, பெருமாள் கூட சொல்ல மாட்டார, எங்கிட்டயே வந்து நான் அவனை கொண்டுறேங்கிறிய பாப்பா. நாம நீ சொல்ற அவன்லாம் பாப்பம் பண்ணா அப்படிங்கிற, நான் சொல்றேன் அவன்லாம் சுபம்தான் பண்ணா அப்படிங்கிற, அவன் மேல தப்பு கிடையாது. இத்தனால என்ன மிரட்டின் இருந்தாலே அப்படின்னா, ராவணன் மிரட்ட சொன்னா அதனால மிரட்டினா. இப்ப விபீஷன் வந்து சீதா பிராட்டிக்கு அலங்காரம் பண்ணி கூட்டுண்டுவா அப்படின்னா, எனக்கு அலங்காரம் பண்ணி கூட்டு போறா, இவனுக்கு என்ன தெரியும்? ஐயோ பாவம், ஒன்னும் தெரியாது, ஏதோ அதுங்க நடந்துருக்கே தவிர நல்லது கெட்டது ஒன்னும் தெரியாது. அதுங்க ராஜா சொன்னதை தானே செய்ய முடியும், அதனால அவர் சொன்னது செஞ்சுட்டு இருந்தது. அப்படி பார்த்தானா அந்த தர்மத்தை பண்ணிடு, இதெல்லாம் சுகமான அது போய் நம்ம எப்படி நம்ம கொல்ல முடியும்? பாப்பா நாம் வா சுபா நாம, இல்ல நீ சொல்ற மாதிரி வதார்கன்னு வச்சுப்போம், கொல்லணும்னு வச்சுப்போம். கருணைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லையா? ந கஷ்டின் அபராஜ்யதி, அபராதம் பண்ணாதவா யாரு? நானு அபராதம் பண்ணாதவாள் கிட்டதான் கருணை காமிக்கணும். அபராதம் பண்ணவாள் கிட்ட கருணை, அபராதம் பண்ணாதவாள் கிட்டதான் கருணை காமிப்பேன் அப்படின்னா, அப்ப அதுக்கு கருணைன்னே பெயர் கிடையாது. அபராதம் பண்ணவாள் கிட்டதான் காமிக்கிறது தானே கருணையின் பெயர். அபராதம் பண்ணாதவா யாரு? அபராதம் பண்ணாதா யாரு தான் இருக்கா? அப்போ பெருமாள் கிட்டே இந்த விஷயத்த பிராட்டி சொல்றாரா, நீ வந்து அபராதம் பண்ணாதவன் கிட்டதான் கருணை காமிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, லோகத்துல அபராதம் பண்ணாதவனே கிடையாது அப்படிங்கிற பின்னால உமக்கு கருணைங்கிறதே இல்லைன்னு ஆயிடும். அதுதான் போய் முடியும். கருணை காமிக்கிறதுக்கு இடமே கிடையாது, எல்லாரும் தான் அபராதம் பண்ற, நீ எங்க கருணை காமிப்பீர்? கருணை காமிக்கிறதுக்கு இடமே இல்லாத போயிடும். உங்களுடைய கருணைக்கு லட்சணமே என்ன கேட்டானா, யார் அபராதம் பண்ணாரோ அவர்கிட்ட இதை பிரயோகம் பண்ணணும் தான் லட்சணம். அதனால இவாள் தப்பு பண்ணவாளா இருக்கட்டும், அவகிட்ட நான் கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கிட்டேந்து அந்த ராட்சசிகளுக்கு ஒரு அபயத்தை பிராட்டி வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு சுந்தரகாண்டத்துல சொன்னார் இல்லையா, தத்தஸ்தா ஸ்ரீமதி பாலா பர்த்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் எதிதத்தியம் பவேயம் சரணம் ஹி வகா அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அது இப்ப திரிஜடா சரணாகதி. அந்த திரிஜடா சரணாகதியினுடைய பலனை இப்ப காமிச்சு அந்த ராட்சசிகளுக்கு அபயம் வாங்கி கொடுத்திருக்கார். பெருமாள் கிட்டேந்து அபயம் வாங்கி கொடுத்திருக்கார். வேற எங்க பெருமாள் ஆஞ்சநேயர்கிட்ட என்ன பயம்? பெருமாள் பேர்ல நடிக்கிறேங்கிறவர். அப்ப பெருமாள் கிட்டேந்தே இவளுக்கு அபயம் வாங்கி கொடுத்திருக்க அப்படின்னா, ரக்ஷந்த்யா பவனாத்மஜன் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. இந்த ராமனுடைய கோஷ்டி என்ன கோஷ்டி? காக்காசுரனை ரட்சிச்சார், விபீஷனை ரட்சிச்சார் அப்படின்னா எல்லாரும் சரணாகதி பண்ணா ரட்சிச்சார். சரணம்னு வாயால சொல்ல கூட தெரியாத ராட்சசிகள், அதை போய் காமிச்சா எங்க தாயார் பெருமை தான் பெருமை அப்படிங்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் சாதிச்சார். ஒரு அழகான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு வார்த்தை, தேசிகன் சாதிச்ச வார்த்தை, ஸ்ரீராம கோஷ்டிக்கும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகள் ஒழிய தஞ்சம் இல்லை அப்படிங்கிறது. பெருமாள் கோஷ்டிக்கு கூட நமக்கு ஆகாது, ஏன்னா நம்ம அபராதம் பண்ணிட்டு தான் போறோம். அப்ப நம்ம கிட்ட நகச்சின் அபராதின்னு சொல்லி அவன் கருணை இந்த பக்கம் காமிக்கிறவர் பிராட்டி தான். ஆனா பிராட்டி திருவடிகள் வழி நமக்கு தஞ்சமில்லை. அதனாலதான் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்யே. உண்மை சரணாகிதி பண்றேன் தாயார் கிட்ட சொல்ற, அசரணஹான்னு வேற சரணம் எனக்கு கிடையாது அப்படின்னார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பெருமாள் கூட சரணம் இல்லை எனக்கு, நான் மகா பாபி, அதனால நீர்தான் சரணம்னு சொல்றாராம். அப்படியாக அந்த ராட்சசிகளுக்கு அபயத்தை கொடுத்துட்டார். திருவடி விஜயாபனம் பண்ணார். பெருமாள் நம்மளுக்கு கூப்பிடுறார், நீங்க வரணும், நன்னா அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு புது வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு வர சொன்னார்னா, அஸ்னாதா திருஷ்டு மிச்சாமி, நான் இப்படியே பெருமாளை பார்க்கணும்னா, நான் எப்படி இருந்தேங்கிறது அவருக்கு தெரியணும் மூலியம் அப்படின்னு. இல்ல பெருமாளுடைய திருவுள்ளம் அது அப்படின்னு, அவர் திருவுள்ளம் எதுவோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு சுபமான வஸ்திரத்தோடு கூட பிராட்டி போக, அங்க பெரிய வானர் கோஷ்டி ராட்சத கோஷ்டி எல்லாருக்கும் ஒரே பதட்டமா இருக்கு, பிராட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வானரங்கள்லாம் காத்துன்னு இருக்க. மொத்தம் ராட்சசாலும் காத்துல யாரும் பார்த்ததில்லை, அந்த புறத்துலதான் இருக்கா, யாருக்கும் தெரியாது இவருக்காக இப்படிப்பட்ட யுத்தம் நடந்ததே அப்படின்னு. அவர் தரையில இறங்கி நடந்து வரும்போது ஒரே இப்படி கோலாகலமா இருக்க, விபீஷணன் மிரட்ட, விபீஷணா மிரட்டாதே அவர்கள்லாம் எங்களுடைய ஜனங்கள் அப்படின்னு பெருமாள் சொல்ல, நேர அந்த இடத்துக்கு பெருமாள் கிட்ட வரும்போது பெருமாள் அதிகமா எதுவுமே பேசலையாம். ஒரு பக்கம் பார்த்தா ஹர்ஷம் தைன்யஞ்ச, ஒரு பக்கம் பார்த்தா ஹர்ஷம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா தைன்யம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ரோஷம் இருக்கு. ரோஷம் த்ரயமாவிசது, இந்த மூணு பெருமாள் கிட்ட இருக்கான். பிராட்டியை பார்த்து சொல்ற, நான் என்னுடைய கடமையை தீர்த்துட்டேன், எனக்கு அபவாதம் வராத மாதிரி நான் பார்த்துட்டேன், ஏதோ ஏதோ ஆபத்து வரும்போது நான் பௌருஷன் இல்லை புருஷன் இல்லை அப்படின்னு இல்லாமல் நான் செய்ய வேண்டிய தர்மத்தை செஞ்சுட்டேன், இனிமேல் உன்னை ஏத்துக்கிறதுங்கிறது நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டால் பரனுடைய கிரகத்துல போய் 10 மாச காலம் வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ராமனுடைய கண்ணு பட்டு இருக்கிற தோஷம் இருக்கு. அதனால லக்ஷ்மணனோ இல்ல சுக்ரீவனோ இல்ல விபீஷனோ யாராவது உங்க பத்திரமா பார்த்துப்பா, பார்த்துக்கலாம், நாம அப்பவாதம் போயிடுத்து அதோட போறோம் அப்படின்னு விட்டார். பிராட்டிக்கு ரோஷம் பொத்துண்டு வர கண்ணில் ஜலம் விட்டுட்டு, நீர் என்ன நினைச்சின்னு இருக்கீர், பிரமாணீகிருத்த பாணிஹி பால்யே பாலேன பீடிதா. சின்ன வயசுல என்ன பாணி கிரகணம் பண்ணும்போது எங்க அப்பா கைப்பிடிச்சு கொடுத்தும் போது உமக்கு சகதர்ம சரியா இருக்கான்னு சொல்லும்போது பாணி கிரகணம் பண்ணும் போது அப்ப எத்தனை திருடமா பாணி கிரகணம் பண்ணீர், உமா ரட்சிப்பேன் கைவிடுறதுக்கா பண்ணீர். விவாகத்துல பாணி கிரகணம் பண்றது எப்பவும் உன்னை கை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தானே, விடுறதுக்கா பாணி கிரகணம் பண்ணீர். இல்ல மம பக்தி, என்னுடைய பக்தியை நினைச்சு பார்த்தாரா, நான் உங்க கூடயே காட்டுக்கு வந்தேனே அதை நினைச்சு பார்த்தீரா, காட்டுல ஒரு நாள் கூட துக்கத்தை துக்கமாகவே நினைக்காமல் உங்க கூடயே இருந்தேனே அதை நினைச்சு பார்த்தீரா. இது சர்வம் தே பிருஷ்டத கிருதம், மொத்தமும் மறந்து போச்சு. இல்ல ஏதோ உமக்கு யாரோ ஏதோ சொல்வானோ அதுதான் பெருசா எடுத்து இல்லையா, சரி இருக்கட்டும். சீதா அங்குருமே சௌமித்ரே லக்ஷ்மணா அக்னி மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அப்படியே பெருமாளை பார்த்தாரா, பெருமாள் ஒன்னும் பதில் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு அவர் அக்னியை மூட்ட அக்னியை பிரதட்சிணம் பண்ணிட்டு, நான் சுத்த சாரித்திரையா இருந்தானா ஸ்ரீ ராகவந்தவர் வேற யாரும் என் மனசுல கிடையாது அப்படின்னா இந்த சாட்சியான அக்னி சர்வத்தாக மாம் பார்த்து என்ன ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்னி பிரவேசம் பண்ண உடனே ஆகாசத்துக்கிற தேவர்கள்லாம் ஓடி வந்து, பகவானே நீர் என்ன நினைச்சிருக்கு, சாட்சாத் நாராயணனாச்சே, அவர் சாட்சாத் லக்ஷ்மி தேவி ஆச்சே, ஒரு மனுஷன் போலவா இப்படி கேவலமா நடந்துக்கணும், நித்திஸ்ரீஹி ஆச்சேன்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண, நான் மனுஷனா நடந்துட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு பெருமாள் சொல்ல, அக்னி பகவான் நேர அங்கிருந்து ஓடி வந்து இவருடைய சூடு என்னால பொறுக்க முடியல நீரே வச்சுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. நத்தத்து அக்னிசிகா குறியாது, இவர் சுடுறாரு இல்லையோ அது அக்னிக்குள் சுடாதான். எத்து ஜனகச்ச சுதா குறியாது எத் குரோத கல்விகள் ந ததக்னிசிகா குறியாது சம்ஸ்பிருஷ்டா பாணினா சதி ஜனகச்ச சுதா குறியாது எத் குரோத கல்விகிருதான் சுந்தரகாண்ட ஸ்லோகம். ஆஞ்சநேயர் சொல்ற அக்னி என்ன எரிக்கலையே அப்படின்னா அக்னியாவது எரிக்கிறாரு, அக்னிக்கே பயம் இவர் எரிச்சிடுவாரோன்னு, இவர் தன்னை எரிச்சிடுவாரோட அக்னி பகவானுக்கு பயமா, அக்னி ஒண்ணு எரிக்காது ஆனா ஜனகச்ச சுதா குறியாது அவர் எரிச்சிடுவார். அந்த ராவணன் இருக்கானே அவன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான், எப்ப சீதா பிராட்டி மேல கைப்பட்டும் அவன் இன்னும் பஸ்மமாகாம இருக்கானோ இல்லையோ அவன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான். ஒரு இடத்துல சொல்ற அந்த வானரங்கள் கிட்ட பேசும்போது சுந்தரகாண்டத்துல ராவணன் உண்மையிலேயே பெரிய ஆள் தான் பாரு, அவன் எப்படி பஸ்மமாகாம இருந்தான் இன்னும் எனக்கு புரியல அப்படிங்கிற, ஒரு பக்கம் அக்னியா இருந்தா கூட இன்னொரு பக்கம் கருணையினால குழைச்சிருக்கான் அவன். அதனால அக்னி பகவானே வந்து ஒப்படைச்சு இவர்கிட்ட எந்த தோஷமும் இல்லை, இவரை நீர் எடுத்துக்கணும், என்னுடைய ஆஜ்ஞை இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அக்னி தான் ஹவ்யங்களை தான் கொண்டு கொடுக்கிறார் தேவர்களுக்கு, அக்னி தானே சேர்க்கிறோம் நாம, அந்த தேவர்களுக்கு அக்னி தானே கொடுக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் கிட்டையும் வந்து ஒப்படைக்கச்ச, பெருமாளும் எனக்கு தெரியாதா என்ன, இவருடைய சாரித்திரத்துல எனக்கு ஒரு நாளும் சந்தேகமே கிடையாது, இந்த ஜனங்களுடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்காக நான் இத்தனை மொத்தத்தையும் பண்ணேன். இவர் அனன்யாகி மயாசீதா பாஸ்கரேன பிரபாயதா, இவரை என்ன விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது, ராவணன் பிரிச்சாங்கிறதெல்லாம் வெறும் கதைதான் அப்படின்னு அந்த ஒரு தத்துவத்தையும் சொல்லி, தான் நித்யஸ்ரீயாக அகலகிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை இவரை மார்பனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் சொல்லி சீதா பிராட்டியை கூட்டுண்ட விபீஷணன் சொன்னார், சீதா பிராட்டிக்கு அலங்காரமாச்சு நீரும் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கலாம், போய் ஸ்நானங்கள்லாம் பண்ணலாமேனா இந்த பரதன் அங்க இருக்கச்ச எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கான், அந்த பரதன் இருக்கும்போது நம்ம ஸ்நானம்னா பகுமத்தம், எனக்கு ஸ்நானம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நான் உடனடியா பரதனை பார்க்கலாம் என்ன பண்ணுவேன், உடனே விபீஷணன் பிளைட்டு காத்துட்டு இருக்கேன் புஷ்பக விமானம் இருக்கேன் ஏறி போயிடும் அப்படின்னா புஷ்பக விமானத்துல ஏறி உட்காந்துட்டா பெருமாள்லாம், அதுக்கப்புறம் வானரங்கள்ல நாங்களும் ஏறுறோம் அப்படின்னு ஏறி உட்காந்துட்டு விபீஷணன் சொன்னா நாங்களும் உங்க கூட வரோமே, அந்த இடத்துல நாங்க பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு, ரொம்ப நாள் தங்க மாட்டோம், திரும்பி வந்துடுறோம்னா சரி மொத்த பேரும் ஏறுங்கன்னா எல்லாரையும் ஏத்துட்டு விமானம் புறப்படுச்ச. முதல்ல சீதா பிராட்டிக்கு ஜன்னல் வழியா காமிச்சாரா அதோ பார் அப்படின்னு காமிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல லங்கை தான் முதல்ல இருக்கு, அங்கதானே மேல ஆகாசத்துல போறது. லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேஹி, அம்மா லங்கையை முதல்ல கடாட்சம் பண்ணு அப்படின்னா, விபீஷனுடைய ராஜ்யம் இது, நீ இத்தனை நாள் கோபத்துல கடாட்சம் பண்ணிருக்க, அதெல்லாம் வேண்டாம், கோபத்துல சீற்றத்தோட உள்ளம் வேண்டாம், லங்கையை கடாட்சம் பண்ணும் அப்படின்னா, சீதா பிராட்டி லங்கையை கடாட்சம் பண்ண அப்புறம் அது வரைக்கும் லங்கையா இருந்தது, அன்னிலிருந்து ஸ்ரீலங்காவாக ஆச்சு அப்படின்னு. அப்புறம் லங்கையை கடாட்சம் பண்ண அன்னைக்கு குறைவா, இன்னைக்கும் குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் ஜானகி பிராட்டி அன்னைக்கு பண்ண கடாட்சம் தான். இன்னைக்கும் ஒரு குறைவு இல்லாம அந்த இடத்துல லங்கையில நிறைய ஐஸ்வர்யங்கள் இன்னைக்கும் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு இடமா காபிச்சின்னு வர, ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாசகேதோஸ்சேதோஹூன் ஆடவந்தார் ஸ்லோகம். ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ற அந்த சேதுவை பார்த்து அப்படியே முகம் மலர்ந்தாராம். இப்படிப்பட்ட சேது என்னுடைய குழந்தைகளுக்கு இனிமே ஒரு குறவும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இடமா காமிச்சுட்டு வந்தோம். பிட்டிந்தை வரும்போது அந்த வானரங்கள்லாம் எட்டி பார்த்துதான், எங்க ஊர் வந்துருத்தோ எங்க ஊர் வந்துருத்தோ, எங்காத்து மாமியெல்லாம் கூட்டுண்டு போனோம் அப்படின்னா உடனே அந்த இடத்துல இறக்கிட்டா. வானரங்கள்லாம் போய் மாமிகள்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் வாங்கோ, எல்லாரும் குரங்கு மாமிகள்லாம் சீக்கிரம் வர வேண்டியது அப்படின்னு உடனே எல்லாம் சீக்கிரம் போய் அலங்காரங்கள்லாம் மொத்தமும் பண்ணிட்டு, இப்படியே வரத்துக்கு எப்படி கொஞ்சம் நாளையா கோலியோ, நாங்களும் அலங்காரம் பண்ணிக்கிறோம், சீதாதேவியை பார்க்கணும்னா சும்மாவா அலங்காரம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அலங்காரத்தை பண்ணிட்டு கிடுகிடுன்னு மேலே ஏறி சீதையை பார்க்கணும். இவருக்காக ஒரு பெரிய யுத்தம், எங்க ஆத்துக்கார எல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காருன்னா அவர் எத்தனை அழகா இருக்கணும், அந்த அழக பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் ஓடி போய் மொத்தம் நான் முன்னே நான் முன்னேன்னு மொத்தமும் பார்த்துதான். சீதா பற்றிய அழக பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட அழகுனா எல்லா அழகா இருக்கு, ஒரே ஒரு குறைதான் அப்படின்ட்டான். என்ன குறை அப்படின்னா வால் இல்லையே அப்படின்ட்டான். அதெல்லாம் மொத்தம் அது இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டான். அப்படி சீதா பிராட்டி மறுபடியும் அங்கிருந்து விமானத்தை கல்பின்னு நேரம் அங்கிருந்து வரைச்ச பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து இறந்துச்சு. பரத்வாஜர் நான் ஆதித்யம் பண்ண போறேன், மொத்த பேருக்கும் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ததியாராதனை சாப்பிட்டு தான் போனோம். பரத்வாஜர் ஆதித்யம் விசேஷம், ததியாராதனை பண்ணிட்டு தான் போனோம், ராமனுடைய சேனைக்கும் ராட்சச சேனைக்கும் பண்ண போறேன் அப்படின்னுட்டார். பெருமாள் அந்த இடத்துல இறங்கிட்டார். ஆனா ரொம்ப நாழியாச்சு, பரதன் காத்துன்னு இருப்பார், பிராணத்தியாகம் பண்ணிடுவார். அவர் பாட்டுக்கு 14 வருஷம் ஆயிட்டம், உடனே பிராணத்தியாகம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கார். அவர் இந்த 14 வருஷத்தை கவுண்ட் டவுன்ல என்றார், அதாவது 1 வருஷமாச்சு 2 வருஷமாச்சு அப்படி இல்ல, 14 வருஷம் இருக்கு, 13 வருஷம் இருக்கு, 12 வருஷம் இருக்கு, 30 நாள் இருக்கு, 29 நாள் இருக்கு, அப்படி எண்ணிட்டு இருக்கார். அவர் கேலண்டர் அப்படி திருப்பி போட்டுட்டார். அப்போ அதனால திருவடியை முதல்ல சீக்கிரம் நீப்போ, இவர் தான் நிறைய செய்வர், திருவடியை திருப்பி அனுப்பிச்சு நீப்போ, பரதன் கிட்ட போய் சமாதானம் பண்ணு அப்படின்னு சொல்லி திருவடியை அனுப்பிச்சுட்டு திருவடியை அங்க போயிட்டார். இந்த இடத்துல ததியாராதனா என்ன நடந்தது, திருவடி போய் இவர் அக்னி பிரதட்சிணம் பண்ணலாம் நினைச்சுட்டு அக்னி பிரதட்சிணம் பண்ணும்போது அங்கு போய் விழுந்து பெருமாள் வந்துட்டு இருக்க அப்படிங்கறத சொல்லிட்டார். அந்த மாதிரி பெருமாள் என்னென்ன ஜெயிச்சார் அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சார். பரதன் சொன்னார், எங்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது, பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கிறது அங்கு போய் சொல்லு அப்படின்னு. பரதனும் பின்னாடி போறார். பாதுகை கிட்ட போய் ஆச்சரியமா விஜயாபனம் பண்ணாராம், திருவடி உம்முடைய பிரபாவத்தினால அழகா நடந்தது மொத்தமும், நீர் இங்க ராஜ்யத்தை ஏத்துன்ற படிக்கலாம் தானே ராவண சம்ஹாரம் ஆச்சு, இல்லட்ட சம்ஹாரம் ஆயிருக்காதே அப்படின்னு பாதுகை கிட்ட மொத்தத்தை விஜயாபனம் பண்ண பரதன் அந்த பாதுகையை சிரஸ்ல எடுத்துட்டார். பெருமாள் வரத்துக்காக காத்துட்டு இருக்கார். அபிஷேகோத்சவாதி அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் நிர்யாதனோத்சவம் அதிரிச்சேததாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம். ஸ்ரீ பாதுகைக்கு பட்டாபிஷேக உற்சவத்தை காட்டும் சிரேஷ்டமா ஒரு உற்சவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நகரம் முழுக்க தோரணங்கள், ஏன்னா பாதுகா சமர்ப்பண உற்சவம் இப்ப பெருமாளுக்கு, தோரணங்கள்லாம் கட்டி நிறைய வாத்தியங்கள்லாம் அண்ணி மொத்த பேரையும் அந்த இடத்துக்கு வர வச்சு பரதன் ஆச்சரியமா பாதுகையை தலையில வச்சுட்டு காத்துன்னு இருக்கும்போது ஆகாஷத்துல புஷ்பக விமானம் வரைச்ச, இந்த விமானத்தை பார்த்த உடனேயே கீழே விழுந்து கீழே சேவிச்சாராம். விமானம் கீழே இறங்கினப்ப பெருமாள் இறங்கின உடனே மறுபடியும் கீழே விழுந்து சேவிச்சு பெருமாள் கிட்ட ரொம்ப ஆனந்த கண்ணீரோடு கூட, இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டார் பெருமாளுக்கா. அந்த பாதுகையை எல்லாரும் சேவிக்கிறார், சீதா பிராட்டி சேவிக்கிறார், தாரா அவள்லாம் பக்கத்துல இருக்கா, சுக்ரீவனுடைய பத்னி தாரா இருக்கா, விபீஷனுடைய பத்னி இருக்கா, அவளுக்கெல்லாம் பாதுகையை பார்த்து சேவிக்கணுங்கிறது தெரியலையா, இங்க ஏதோ ராஜா இருக்கார் ராஜா இருக்காருன்னா பரதன் தான் ராஜா நினைச்சேன், இது என்ன பாதுகை ராஜாவா, இது என்ன புரியலையேன்னா பக்கத்துல சீதா பிராட்டி கையால ஒரு இடி இடிச்சார் முழங்கையினால. சரி இனிமே இவர் என்ன பண்றாரோ அதை பண்ணலாம், ஏன்னா சில சமயம் என்ன அவங்க கேட்டார்னா ராமாயண உபன்யாசத்துல அப்படின்னா தூங்கி போயிட்டார் கொடுத்தார், திடீர்னு சிரிச்சா அப்புறம் இவர் ஹேன்னு சிரிச்சார், சிரிக்கும் போது சிரிக்கணும் மூலியம், அதனால அவெல்லாம் கைகூப்பினாலாம் மொத்த பேரும். அப்போ பெருமாளை உள்ளுக்குள்ள ஏழை பண்ணி, சிரசெஞ்சிரி மாதாய கைகேயானந்தவர்தனா பபாஜே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமஹா. சிரஸ் மேல அஞ்சலி கை கூப்பிண்டு பரதன் வந்து பெருமாள் கிட்ட போய் அடியன் ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன், அடியன் செய்யும் விண்ணப்பம் கேட்டருள வேணும் அப்படின்னு மெதுவா பிரார்த்திச்சாராம். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதண்டவ தத்ததாமி புனஸ்துப்யம் யதாக்கம் அததாமமா. இந்த ராஜ்யத்தை திருப்பி உனக்கு கொடுக்கறேன். இந்த ராஜ்யம் முதல்ல உனக்கு வரத்துக்கு தடையா இருந்தது யாரு? கைகேயி தானே, என்னுடைய அம்மா தானே. இந்த அம்மாவை நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் 14 வருஷ காலம். எங்க அம்மாவை சேவிச்சு அம்மாவை பூஜை பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னாராம் பெருமாள் சொல்லி வச்சிருக்காரு. அன்னைக்கு சித்திரக்கூட்டத்துல போய் பெருமாள் கிட்ட திருப்பி வரணும்னு கேட்கும் போது சாந்த்விதா மாமிகா மா, இதே ஸ்லோகம் சாந்த்விதா மாமிகா மாதா, எங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி அழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிட்டா, பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கும்போது நித்திய பரதன் நினைச்சுக்கிறாரா, இந்த பாதுகையுடைய கீழ் விழுந்து சேவிச்சு பாதுகா கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது யாரு? அம்மா தானே. இந்த பாக்கியத்தை அம்மா தானே கொடுத்தாரு. அதனால நித்தியம் பாதுகையை சேவிச்சுட்டு அம்மாவை போய் சேவிக்கிறாரா? உம்மால தான் இந்த பாக்கியம் கிடைச்சது, உம்மால தான் இந்த பாக்கியம் கிடைச்சது. பாதுகா சாம்ராஜ்யத்தை அத்தனை பெருமை. பெருமாள் என்ன பண்றாரா, ஹனுமார் கிட்ட சொல்லி அனுப்பும் போது பரதனுடைய இங்கிதத்தை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரா. இங்கிருந்து போய் நான் வரேன்னு சொல்லு, பரதன் இங்கிதத்தை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 14 வருஷ காலம் பரதன் ராஜ்ய பரிபாலனை பண்றாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் திடீர்னு விடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது. எத்தனை இத்தனை வருஷ காலம் ஆயாச்சு, சரி இப்ப என்னமோ கொடுக்கணுமா, சமயம் வந்துருத்தா அப்படின்னு சுவைப்பான். அதனால இங்கிதத்தை கொஞ்சம் பார்த்துண்டு சுகம் யாருக்குமே அனுபவிச்சா விட முடியாது இல்லையோ, அதை பார்த்துண்டு அப்புறம் செய் அப்படின்னு வியாக்கியானம் எல்லாரும் சொல்றான். ஆனா நம்ம ஆச்சாரியில் அப்படி சொல்லல, சுவாமி தேசிகன் பாதுகாசாசத்துக்கு இதுக்கு வியாக்கியானம் வந்திருக்காரு. இதுக்கு பரதனுடைய இங்கிதத்தை பார்த்துக்கோ அப்படின்னா, பாதுகா சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுண்டு பாகவத சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் மறுபடியும் பகவான் வந்தா ஒத்துக்க மாட்டார். அவர் சத்ருகணன் மாதிரி, அவர் இதிலேயே பாகவத சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவர், மதுர கவிகள் மாதிரி இருக்கிறவர், தேவுமற்றறியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ராமனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம், அவர் பாதுகையிலே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இங்கிதத்தை பார்த்துக்கோங்கிற அர்த்தத்தில் சொன்னார். இப்படி ஒரு வியாக்கியானம், அழகான வியாக்கியானம் பண்றதுக்கு வதம் வரணும். அவனே ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம் இருக்க, அவர்கிட்ட போய் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு இருந்தார்னா அப்படி அவர் வியாக்கியானம் பண்ண முடியும்? அப்படி பூஜிதா மாமிகா மாதா, என் அம்மாவை பூஜை பண்ணிட்டேன், நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கணும். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி சவசுந்தரா தாவத்வமிக சர்வஸ்ய ஸ்வாமித்வமனுவர்த்தய. எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சாராம் பரதன், அண்ணா மகாராஜா, நீர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக எழுந்தருளி இருக்கணும். இன்னொரு சமயக்காலம் மறுபடியும் யாரோ இவர் சொன்னார், அவர் சொன்னார், அப்பா சொன்னார், அம்மா சொன்னு தயவு பண்ணி திருப்பி போயிடக்கூடாது. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும், இந்த கால சக்கரம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீர்தான் சுவாமி. அடியவங்கள்லாம் உங்களுடைய அடியவங்கள்லாம் தாசர்கள், எங்களை தாசர்கள் ஆக்கிண்டு நீர் சுவாமியா இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் ஆச்சரியமா பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சியவோம் சொல்ல மாதிரி உமக்கு தாசர்களாக நான் இருக்கணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீர் ராஜாவா இருக்கணும், நாங்கள் தாசர்களா இருக்கணும் அப்படி நீர் அனுப்பணும். நாங்க மாத்திரம் இல்ல, எங்க குழந்தைகள் எல்லாம் தாசர்களா இருக்கணும் அப்படின்னு அங்க பெருமாள் கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணதுதான். இங்கேயும் இந்த பெருமாள் கிட்டையும் எல்லாரும் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாளும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி பெருமாளும் அனுகிரகம் பண்ண பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் சீக்கிரமா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லச்ச, உடனே சத்ருகணன் சில பேரை கூட்டு வச்சு பெருமாளுக்கு தீட்சா விசர்ஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணாராம். தீட்சா விசர்ஜனம் பண்ணச்சு சாதாரணமான பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்பெஷல் வருத்தக்கால் நிபுணாலா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்தாராம். திருப்பதியில இருக்கிற மாதிரி வரவேற்ற போல இருக்கு, நிபுணாலா இருக்கிறவா கிருகிருன்னு பண்றா யார் இருக்காளோ அவளை எல்லாம் கூட்டு வச்சு நீ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இவருக்கு தீட்சா விசர்ஜனம் பண்ணு அப்படின்னு சொல்ல, மாணவர்களுக்கு தேவையான அலங்காரம் எல்லாம் மொத்தம் பண்ணணும், சீதா பிராட்டிக்கான அலங்காரத்தை தசரத பத்னிகள் மொத்தவரை நாங்களே பண்றோம், சேட்டிகள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ண, வானர பத்னிகளுக்கான அலங்காரத்தெல்லாம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கௌசல்யா அம்மா அந்த வானவர்களுக்கெல்லாம் கூட்டு வச்சு அலங்காரம் பத்திரிகளுக்கெல்லாம் பண்றாளா, அவள்லாம் எங்க ராமர் இப்படி இருந்தாரா அப்படி இருந்தான்னு தன் குழந்தை மேல இருக்கிற வாத்சல்யத்தினாலே அப்படி அவ வந்து இவாளுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் வாழ்ல பூல் சுத்தி எல்லாரையும் அழகா பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணி வைக்க, அதுக்கப்புறம் பெருமாள் அங்கிருந்து கூட்டுண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேர் ஓட்டி சுமந்திர தேர் ஓட்டின்னு வர பரதன் வந்து நீர் ஓட்ட வேண்டாம் நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் ரஷ்மியை கையில எடுக்க சத்ருக்னஹா சத்ரமாததே, சத்ருக்னன் தொடைய கையில எடுக்க பக்கத்தில் இவர்கள்லாம் கவரி வீச பெருமாளுக்கு ஆச்சரியமா தேர்ல பெருமாள் நேரம் அந்த இடத்துக்கு வந்து சேர பெருமாளுக்கு சிவாசனத்துல சகசி ததசப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நியவேசயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஸ்யபஹ காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யஷிஞ்சன் ரவ்யாத்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராக்ஷம் வசவோ வாசவம் யதா. பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆசீர்வாதம். மனு வம்சத்துல வந்த கிரீடத்தை வசிஷ்டர் எடுத்து கொடுக்க அந்த கிரீடத்தை பெருமாளுக்கு சாத்தின மாதிரி அந்த ஞாபகமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த மலர் கிரீடத்தை நமக்கு என்ன ரத்ன கிரீடம் மலர் கிரீடத்தை இந்த இடத்துல சாத்தி பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் வசிஷ்டர் வாமதேவர் முதலானவர்கள் அழகா பண்ணாலாம். அபியசிஞ்சன் நரவியாகிரம் பெருமாளுக்கும் பிராட்டியமாக சேர்த்து இருத்தி வச்சு அப்படி பண்ண அரேனை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாளேங்க. ஒருத்தர் பிராத்தாக்கள்லயே ஒருத்தர் கொடை பிடிக்கிறார், இன்னொருத்தர் சாமரம் போடுறார். விபீஷணனும் சுக்ரீவனும் சாமரம் வீசறா, இருவரும் கபரி வீசார். அங்க வேற அர்த்தத்தில் வருது, ராமாயணத்தில் வேற அர்த்தத்தில் வருது, கம்பராமாயணத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவளுக்கு வேண்டியதான இந்திரனே நேர வந்து கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அவளுக்கு கொடுக்க வேண்டிய குட்டெல்லாம் பெருமாள் பார்த்து பார்த்து ஒருத்த ஒருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்காராம். அப்ப ஜானகி பிரியாட்டியானவர் தன்னுடைய கழுத்திலேருந்து அழகான ஒரு மாலை ஒண்ணு அந்த காரத்தை கையில எடுத்துட்டு பெருமாள் இப்படி பார்த்தாராம், அந்த மாலையை பார்க்கிறாராம், பெருமாளை பார்க்கிறாராம், இப்படி பார்க்கிறாராம். இங்கித ஜாஸ்ட கோசலாகன்னு பெயர், அவளுக்கெல்லாம் இங்கிதம் தெரியும். பெருமை பேச வேண்டாம், அந்த மனைவி கண்ணால சொன்னா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டா அதுதான் பெரிய இங்கிதம். அந்த இங்கிதம் அவளுக்கு தெரியுமா? அவ அவடி பிராட்டி பார்த்துச்ச பிரதேகி சுபகம் ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி, நீ யாருக்கு இந்த ஹாரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லச்ச. அப்போ ஹனுமானுக்கு அந்த ஹாரத்தை பிராட்டியானவர் கொடுத்தாராம். இப்படி பிராட்டியுடைய அனுகிரகத்தை பெற்ற ஹனுமான் ஹனுமான் தேரஹாரேன சுசுபே அப்படிங்கிற வால்மீகி. இந்த ஹாரத்தோட தான் ஹனுமானுக்கு ஆச்சரியமான ஒரு சோபை. இன்னைக்கும் போட்டோல பார்த்தோம்னா ஹனுமான் ஹாரத்தோட தான் இருப்பார், பல இடத்துல கிரீடத்தோட இருப்பார், ஹாரத்தோட இருப்பார். அது பிராட்டி கொடுத்த திருமாலால் திருவுருள் பெற்றவர் ஹனுமான். பிராட்டி கொடுத்த அந்த ஹாரத்தோட ஹனுமான் ஆச்சரியமா இருக்கச்ச சுக்ரீவனுக்கும் ஒரு மாலையை பெருமாளையை கொடுத்தாராம். உன் கழுத்துக்கு இந்த மாலையை போட்டுக்கோ சுக்ரீவன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வேண்டிய கிஃப்ட்கள்லாம் கொடுத்துச்ச. விபீஷனுக்கு எதை கொடுக்கலாம் பார்த்தார், சாதாரணமான ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா அவருக்கு திருப்தி கிடையாது. அதனால தங்காத்து குலதனமாக இருக்கக்கூடிய ரங்கநாதனையே விபீஷன் கிட்ட ஏல பண்ணி கொடுத்து நீ ஏல பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சேன். அந்த விபீஷன் ஏல பண்ணிட்டு போச்சதா ரங்கநாதன், ரங்கநாதன் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடுவையில ஸ்ரீரங்கத்துல அடற்புள் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ளம் உகந்த பிரான் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். காவிரி கரையிலே ரங்கநாதன் நமக்காக ரங்கநாதன் வேடினாராம். அப்படி எல்லாருக்கும் வேண்டிய கிஃப்ட்கள்லாம் மொத்தம் கொடுத்து 11,000 வருஷகாலம் ஸ்ரீராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ஒரு தோஷமும் இல்லாமல் 11,000 காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கடைசியிலேயும் மொத்த பேருக்கும் மொத்த பேரையும் தன்னுடைய லோகத்துக்கு பெருமாள் கூட்டுன்னு போகணும், சகல க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக தன்னுடைய லோகத்துக்கே பெருமாள் கூட்டுன்னு போனார் அப்படின்னு திவ்யமான ஆச்சரியமான ராமாயண சரித்திரம். ஏததாக்கியானமாயுஷ்யம் படன் ராமாயணம் நரஹ சபுத்திர பௌத்திரஹ சகணஹ பிரேத்திய ஸ்வர்க்கே மதீயதே. ராமாயணத்தை பாராயணம் பண்ணாலோ ராமாயணத்தை சிரவணம் பண்ணாலோ அதனால வரக்கூடிய பலன் இவ்வளவுன்னு சொல்லி முடியாது. என்ன ரொம்ப ஆச்சரியமான காவியம், எம்பெருமானுடைய ஜெயத்தை சொல்லக்கூடிய காவியம். ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு நாமளே என்ன எழுதுறோம், ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுறோம். எனக்கு ஜெயம் வரணும்னா எனக்கு ஜெயம் தான் எழுதணும், எனக்கு ஜெயம் வரட்டும், எனக்கு ஜெயம் வரட்டும் அப்படின்னு தானே எழுதணும். ஏன் எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுறோம்னா, ஸ்ரீராமனுக்கு ஜெயம் அப்படிங்கறத நினைச்சாலே நமக்கு ஜெயம், நமக்கு அதை காட்டில வேற ஜெயம் கிடையாது. அதனால பெருமாளுடைய ஜெய பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய இந்த உத்தமமான ஒரு காவியம் இருக்கையோ, இந்த காவியத்தை படித்தால் அநேக பலன்கள் சொல்லி முடியாத பலன்கள்லாம் வரும். முக்கியமாக குடும்ப விருத்தி தனதானிய விருத்தி அப்படின்னு குடும்ப விருத்தி ரொம்ப முக்கியமான பலன். கல்யாணம் ஆகும், குழந்தைகள்லாம் இருக்கும், குடும்பத்தில் இருக்கிறவாள் மொத்த பேரும் சௌக்கியமாக இருப்பாள், தனதானிய சமிருத்தியெல்லாம் வரும். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரிய உபயுக்தமான தனதானியங்கள்லாம் நிறைய வந்து சேரும், சகல ஸ்ரீயும் அவனுக்கு வந்து சேரும். கடைசியில பகவத் பக்தி அப்படிங்கிற உத்தமமான ஒரு செல்வம் இருக்கும், நீங்காத செல்வம். அந்த நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும் குடும்பத்திலையும் தேசத்திலேயும் மொத்த இடத்திலையும். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தம் ராஜ்யமும் நல்லாக்கும். நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராமாயணத்துக்கு விசேஷ பலன், சுந்தரகாண்டத்துக்கு விசேஷ பலன். இந்த ராமாயணத்துல சொல்லிருக்க பலனை சொல்லி பார்த்தாலே நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். அத்தனை பலன் சொல்லியது, ஆரோக்கியம், ஆயுஷ்யம், எல்லாருக்கும் பரஸ்பரம் பிரீத்தி எல்லாம் வரும். பெருமானு பிராட்டி எப்படி பிரீத்தியா இருந்தாலும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரீத்தின்னு வரணும்னா ராமாயணம் தான் பாராயணம் பண்ணணும். எங்கேயாவது உத்தியோகங்கள்லாம் போயிடுத்து போனது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டானா, சுந்தரகாண்டம் தான் பாராயணம் பண்ணணும், நமக்கு போன ஸ்ரீயெல்லாம் மொத்தமும் திருப்பி கிடைக்கும். மொத்தத்துக்கும் ராமாயண பாராயணம் தவிர வேற ஒன்று நம்ம பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட உத்தமான ஒரு மகா காவியம், உத்தமான ஒரு ஆதி காவியம், வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது, தர்மத்தை மொத்தத்தையும் எடுத்து சொல்லக்கூடியது, மனுஷர்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது. சாட்சாத் ராமோ ரகுசிரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சிதே ஆதிதெய்வோ மகாபாகு ஹரிர் நாராயண பிரபு. பெருமாளே தான் ஸ்ரீராமன், ஆதிசேடன் தான் லக்ஷ்மணன். அப்போ ஸ்ரீராம லக்ஷ்மணனுடைய நாமத்தை சொல்லும் போதெல்லாம் பகவானுடைய அனுகரணம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியும் ராமாயணத்துக்குள்ளேயே வால்மீகியே சொல்லிருக்கார். இது வெளியில இன்னொருத்தர் சொன்னதில்லை, வால்மீகியே இப்படிப்பட்ட பரஸ்மிருதி எல்லாம் சொல்லியிருக்கார். அப்படி உத்தமமான பட்டாபிஷேகம் இன்னைக்கு நடந்திருக்கு. பெருமாளுடைய அனுகிரகத்தினால இதை கேட்டு இருந்தவாள் மொத்த பேருக்கும், இதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடியவாள் யார் இருக்காளோ, ஏற்பாடு பண்ணுவாள் யார் இருக்கோ அவர்களுக்கும், இன்னும் இதை கேட்க முடியாமல் தவிச்சின்றிருக்கிறவா யார் இருக்கோ அவளுக்கும் இந்த ஸ்ரீராமாவதாரம் எடுத்த பேரருளாளன் பகவானுடைய அனுகிரகத்தினாலே சகல க்ஷேமங்களும் இருக்கு. இதுக்கு சகல க்ஷேமங்களும் நமக்கு இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக இதே இடத்துல இன்னும் இதே மாதிரி பகவத் கதைகள் நிறைய சொல்லி சொல்லி கேட்கக்கூடியதும் பாராயணமும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த சமயத்தில் நம்ம பெருமாள் கிட்ட இதே பிரார்த்தனையாக நாம் வச்சிருக்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.